శ్రీమాన్ వెంకటనాథార్య సవితాత్వికటే శరీ వేదాంత ఆచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాక్మధీమహే శ్రీమహే తదప్రహద్యో దంపతి జగతాంపతి వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతం అనువేదమపేతృత్యం ద్వైపాయనో విరహగాతర ఆజుధామ పుత్రేది తన్మయతయా సర్వోభినేదు తం సర్వభూతహృదయం మునిపాలకోస్మి యస్వానుభావమఖిల శృతిసారమేకమధ్యాత్మదీపం అతిథితీర్థతాం సమోంధం సంసారిణాం కరుణయా పురాణపుత్రం తం వ్యాసోనుపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ బ్రహ్మాద్యస్వయతోన్వయాదితరదశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయాదికవయే ముచ్యంతి యత్సూరయః తేజో వాడిమృదాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధాగ్రాశ్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి నిగమకల్పదరోర్గలితం ఫలం సుఖముఖాదమృతద్రవసంయుతం శ్రీపద భాగవతం రసమాలయం ముహూర్తోరసికా భూమి భావుకా కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీనందనాయ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః ఉత్తమవమత్తరమవైత్తదోరడిట్టలిమిత్తఘనయాన్ అత్తిరలరక్కన్ముడిపత్తుమురుపొచ్చదముడిట్టతిరలోన్ మత్తుహృదిట్టతయ్యరుమైత్తవెనయమైత్తగుణమత్తనిడమాం అత్తిగిరి పత్తరు వినయ తొత్తర పరుక్కుమణి అత్తిగిరియే అత్తిగిరియில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இவர் ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்து தசமுகன் ராவணனை சம்ஹாரம் பண்ணார். இவர்தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் எடுத்து மத்தனாலே கடைந்த வெண்ணையை இவர் உகந்தார் அப்படிங்கிற பாசுரத்துக்கு அர்த்தம். உத்தம விமர்சனம் அப்படிங்கிற பாசுரத்தில் இதனால் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த பெருமாள் முதலே இருக்கார். ராமாவதாரம் வந்தப்புறம் கிருஷ்ணாவதாரம் வந்தப்புறம் இந்த பெருமாள் அப்படிங்கிறது கிடையாது. ஆதி யுகத்து அயன் கண்ணிடம் வந்த பெருமாள் இவர். இங்கிருந்து தான் ஸ்ரீராமா இங்கிருந்து போய் ராமாவதாரம் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துட்டார். இங்கிருந்து போய் கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லி மா சுகா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துட்டார். பழச்சீனமான மூர்த்தியாக இருக்கார். அதனால் பெருமாள் சீதை குண்டத்திலிருந்து அவதாரம் பண்ணார் அப்படின்லாம் சொல்றத காட்டும். இங்கிருந்து அவதாரம் பண்ணான்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். தாத்பரிய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அத்திர நரக்கன் முடிப்பத்தும் ஒரு பொத்தனை உதித்த திரளும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ விரோதிகளை சம்ஹாரம் பண்றதுல சமர்த்தர், மகாசமர்த்தர், ஒருவர் அசுரர்களையா ஒருவர் தலையா அப்படின்னு உதித்துண்டு வந்த போது ராமனுடைய தலை பத்து தலை இருக்கும்போது பத்தையும் ஒரு பத்தம் உதிர்க்கிறார். அப்படியே ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணி பத்து தலை எடுக்கிறார். பாதுகாசாஸ்திரத்தில் சொல்ற சுவாமி பூ பறிக்கிறவர் ஒரு பூவா பறிச்சுட்டே வந்தார். மரத்தில் பார்த்தா ஒரு இடத்துல கொத்தா பூ இருந்தது, ரொம்ப சந்தோஷம், அப்படியே எடுத்து போயிட்டோம். அந்த மாதிரி அனாயாசமாக ஒரு கொத்தனை மொத்தத்தையும் எடுத்துட்டார் அப்படின்னு ஒரு விஷயம். அதனால என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பாவங்களை எல்லாம் இவர் ஒன்று ஒன்று ஒன்றா பாவங்களை எடுப்பார் அப்படிங்கிறது கிடையாது. அத்திகிரியில் இருக்கக்கூடிய பெருமாள் பாவங்களை கொத்து கொத்தாக எடுப்பார். அதனால் இது வரைக்கும் பண்ண பாவங்கள் மொத்தமாக போகணும் அப்படின்னா மொத்தம் ஒரு கொத்தாக எடுத்து அப்படியே போக்கடிச்சிருவார். அவர் போய் சரணாகிதி பண்ணால் போதும். மொத்த பாவத்தையும் கலையறதுல மகான் நிபுணர்னு அர்த்தம். விரோதிகளை ஒழிக்கிறதுல ஸ்ரீ ராமாவதாரத்தில் எப்படியோ அது உதாரணமாக காமிக்கிறார். இவர் தானே அதை பண்ணது, அப்போ வேறு என்ன பண்ணுது? பத்தர் வினை தொத்தர அறுக்கும் அணி அத்திகிரி. பக்தருடைய வினைகளை போக்கடிக்கிறதுல கொஞ்சம் கூட மூலம் இல்லாமல் அப்படியே மொத்தமாக எடுக்கிறதுல இவர் அந்த சக்கரத்தாரான சொல்லணும். அத்திகிரியே அப்படின்னா மற்றொரு மிகுத்ததையில் மொய்த்தவனே வைத்ததுனும் அப்படின்னா, இந்த பக்தருடைய பாவங்கள் போக்கடிக்கும் போது அதே சமயத்தில் பக்தர்கள் பக்தியோடு கூட ஏதாவது ஒரு சமர்ப்பிச்சாருன்னா, என்ன சமர்ப்பிச்சார்னா அதை கட்டாயம் ஏற்றுக்கக்கூடியவர். பிரம்மாவனுடைய அஷ்டமேத யாகத்தில் இவர் அவதாரம் பண்ணி பபா பரிமலோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் உபாஸ்மிஹே அப்படிங்கிற மாதிரி பிரம்மா பண்ற அஸ்வமேத யாகத்துல இருக்கக்கூடிய ஹவிஸ் அதை ஏத்துக்கிறார். அது ஓரளவுக்கு தகும், அதாவது இவர் ரேஞ்சுக்கு சரியா இருக்கும். நாம கொடுக்கறத ஏற்றுக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? பிரம்மா மாதிரி இருக்கா கொடுக்கறதான ஏற்றுக்க முடியும். அதுவும் யாகம் மாதிரி இருக்க வைதிகமான ஒரு காரியத்தை சமர்ப்பிக்கப்படக்கூடிய வைதிகமான பிரிவு அதை ஏற்றுக்கலாம். மற்றபடி நாம சமர்ப்பிக்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னா, அது இல்லை, இவர் தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி ஒவ்வொரு கிரகத்திலையும் போய் வெள்ளை எடுத்திருக்க, அவ சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி இவரே போய் எடுத்திருக்க. அதனால நாம சமர்ப்பிக்கிறதையும் ஏற்றுவார். அது மாத்திரம் இல்லை, எப்படி ரெண்டு காரியம் பண்ற, எப்படி நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறாரோ அப்படி நம்முடைய மனசுகளை எல்லாம் அபகரிக்கிறார். நவநீதத்தை பகவான் எடுத்தார் அப்படிங்கிறது, நவநீதத்தை எடுக்கல, கோபியினாம் மனாம்சி அப்படிங்கிற கோபிகளுடைய மனசை தான் பகவான் எடுத்திருக்காராம். நவநீதம் மாதிரியே மனசு இருக்கான், மனசை அப்படி திட்டமாக வச்சுக்கணும். சம்சாரத்திலையும் மனசை வச்சுக்க கூடாது, மோட்சத்திலையும் மனசை வச்சுக்க கூடாது. எனக்கு மோட்சம்தான் வேணும், நான் அடம்பிடிச்சு மோட்சம் இருந்தால் மோட்சம் கொடுப்பார். எனக்கு சம்சாரம்தான் வேணும் அப்படின்னா சம்சாரம் கிடைக்கும். ஆனால் ரெண்டு கட்டானா இருக்கான் யார் அப்படின்னா, சரணாகதி பண்ணுவார் கழிவு இவ்வாறு மோட்சம் வேணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாங்கிற சுவாமி தேசிக்கிறேன். ஏன்னா ஒன்னே சே விஷயம் இருக்கேன், இதுவே போகும் அப்படின்னா. முக்திஸ்தேஷாம் லகி பகுமதா நாரசிம்ஹ அபரேஷ்யம் அப்படின்னு வரும் நரசிம்ம ஸ்துதியில். முக்தியே வேண்டான்ட்டா மரம் மக்கள் தான் இருக்கு. இப்போ சம்சாரம் வேணுமான்னு கேட்கும், மோட்சமே வேண்டான்றவங்க சம்சாரங்கிறது எங்களுக்கு எதுக்கு? ஆனால் ஒரு சரணாகதி பண்ணியாச்சு, ஆனால் சம்சாரமும் வேண்டாம் மோட்சமும் இப்போ சித்திக்கு வேண்டாம். அதெல்லாம் அப்போ தமிழ் மரத்தை நாங்கள் பார்த்துக்கலாம், இப்போ சித்திக்கு உன்னுடைய சேவை தான் போரும் அப்படின்னு சம்சாரத்தையும் விட்டு மோட்சத்தையும் விட்டுட்டு ரெண்டு கட்டான இருக்காங்க. இப்படி ரெண்டு கட்டானா இருக்கிறதுக்கு தான் நவநீதம் அப்படின்ற வேதத்தில் சொல்லியிருக்கோம். முன்னாடியும் இல்லை, பிரச்சிதோ யசோஸ்மான் லோகாந்த் அகதோ தேவலோகம் யோதி ஈக்ஷிதாஹ அந்தரே வனவநீதம் தஸ்மா அன்னவநீதே நாபியந்தே வலாவன் நடத்தம். சுவாமியாகத்தன் இந்த லோகத்தை விட்டு அவர் போயிட்டார், ஆனால் இந்த சீதையின் லோகத்துக்கு போகலை, நடுவில் இருக்கார். எப்படி இருக்கன்னா நவநீதம் மாதிரி இருக்கா, நவநீதம் பாலாவோ பயிராவோ இல்லை, நெய்யாவும் இல்லை, நடுவாக இருக்கு. அந்த மாதிரி அந்தராயமா நவநீதம் நடுவு இருக்கார். அதனால இந்த யாகத்தில் இருப்பா என்ன பண்ணால் நவநீதத்தை உபயோகப்படுத்தணும், உடம்புல பூசிக்கணும். ஆமாம், நவநீதம் மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கணும். அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும் கேட்டால், நவநீதம் மாதிரி இருக்கணும், சம்சாரம் பழங்கினும் ஆசைப்படக்கூடாது, மோட்சமும் வரபோது வரட்டும் அப்படின்னு ரெண்டும் கெட்டாலாக இருந்தோம்னா அப்போ நவநீதத்தை எடுத்துக்கிற மாதிரி நம்ம எடுத்துப்பார் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் எத்தனையோ மகாத்மாக்கள் அன்னிலிருந்து கோயிலாக சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி அப்படின்னு, அன்னைக்கு எத்தனை மகாத்மாக்கள் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எத்தனை மகாத்மாக்கள் இருந்தாலும் எல்லாரையும் பகவான் வந்து சீகரிச்சிருக்கான் இந்த பகவான் தான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சாரம். இப்படி இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் தனியாக அவர் மாத்திரம் இல்லை, தாயாரோட கூட எப்பவுமே இருந்துருக்கார். பூயஸ்யாமா புவனஜன்னி தேவதா. ஏன் பூயஸ்யாமா அப்படின்னா, போகைஸ்வரிய பிரிய சகச்சரை காபி லக்ஷ்மி கட்டாட்சை பூயஸ்யாமா. ஏற்கனவே கருப்பு, இன்னும் கருப்பாயிட்டா லக்ஷ்மி கடாட்சம் பட்டு பட்டு இன்னும் கருப்பாயிட்டார். புவனஜனி தேவதா சந்நிதத்தே. விராட்டியோட கூட எப்பவுமே, பெருந்தேவி தாயாரோட கூட எப்பவுமே இருக்கார், நித்தியஸ்ரீயா இருக்கார். இங்கதான் அப்படி இருக்காரு, இங்கே அவதாரம் பண்ணார், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணார் இல்லையா. அப்ப பிராட்டியை விட்டு போனாரன்னா அதுவும் கிடையாது, அப்பவும் கூடவே பிராட்டி அவதாரம் பண்ணியிருக்கார். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்நே சுஜாவதாரே சூ விஷ்ணு ஸ்ரீஹி அனபாயினி. திருமா ஸ்ரீராமனா அவதாரம் நினைச்ச சீதாவா வந்தார், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே ருக்மிணி பிராட்டியா வர. எந்த அவதாரம் எடுத்தாலுமே பிராட்டி விட்டு பிரியவே மாட்டாராம். ஒரு க்ஷணம் பிரிந்திருந்தால், நான் பிரிய மாட்டேங்கிறேன், ஒரு க்ஷணம் பிரிந்திருந்தால் அந்த பிரிந்திருக்கிற சமயத்துல யாராவது ஆசிரியச்சாருன்னா அவளுக்கு பகவானுடைய ஒரு அபயம் கிடைக்காத போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு இருக்கு, பிராட்டிக்கு. அதனால எப்பவுமே பெருமாளுக்கு சிபாரிசு பண்ணணும், புருஷகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய திருமாரில் நித்திய ஸ்ரீஹி அப்படின்னு சொல்லும்படி நித்திய ஸ்ரீயா பிராட்டி நின்று அக்கடைக்கு நின்று சொல்லிட்டு இருக்காராம், நான் பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன். அந்நேஷிச்சு அவதாரம், எந்த அவதாரம் எடுத்தாலும் பிராட்டி இருந்தா கூட வந்துருக்காரு. இது அமணாவதாரத்துலயும் அமணாவதாரத்துல பிரம்மச்சாரியா தானே அவதாரம், அப்ப பிராட்டி கூட வரக்கூடாது அப்படின்னு கேட்டா அப்பவும் பிராட்டி வந்திருந்த திருமார்பில இருந்தாராம். அதனால பெருமாள் கிருஷ்ணா ஜனத்தாலே போத்தின்னு இருக்காங்க. பிரம்மச்சாரிங்கிறது தெரியும், மகாவீர சக்கரவர்த்தி பார்த்து நீ பிரம்மச்சாரிங்கிற மார்பில் பார்த்தா யாரோ பிராட்டி இருக்காரு யாரு அப்படின்னு கேட்டா என்ன பண்றது. அதனால கிருஷ்ணாஜினம் யவனிகான் கிருதவான் பிரியாயாக அப்படிங்கிற தேகணி சிருஷ்டி கிருஷ்ணாஜினத்தாலே பிராட்டி மறைச்சிருந்தார். பிராட்டி கிட்ட சொன்னாராம், நீ வேணா இங்க இருந்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் பிரம்மச்சாரியா போட. பிராட்டி அவதாரம் பண்ணிட்டார், பெருமாள் எப்போ அவதாரம் பண்ணாலும் கூட அவதாரம் பண்ணினால அவரும் அவதாரம் பண்ணிட்டார். நான் போய் பிரம்மச்சாரியா இருந்து பிக்ஷை வாங்கலாம்னு போறேன், நீ வந்தியான்னா காரியம் கட்டி போயிடுவோம், அதான் நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னா. அப்போ பிராட்டி சொன்னாலும் நீ என்ன புரிஞ்சுக்கல, நான் வந்தாதான் உங்க காரியமே நடக்கும் அப்படிங்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டால் பிக்ஷை வாங்கின போது பிக்ஷை கிடைக்கணும்னு சொல்லணும், அப்போ லட்சுமி கடாட்சம் இருந்தாலே பிக்ஷை கிடைக்கும், அதனால உமக்கும் பிக்ஷை கிடைக்கணும். அந்த பிக்ஷை போடுறவா இருக்காரு அவருக்கும் அனுகிரகம் பண்ணணும், அதனால எல்லாத்துக்கும் நான் வேணும், அதனால என்னை கூட்டுக்கும் அப்படின்னா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மூடிக்கிறார் கிருஷ்ணாஜினத்தினார். அதே மாதிரி சிம்ஹாவதாரத்திலையும் பிராட்டி இருக்கார், வெளியில் ஒரு ரூபத்தை வச்சிருந்து பயந்து இருக்கா மாதிரி இருக்காரே தவிர பிரகலாதனுடைய பிரிவை தெரியணுங்கிறதுக்காக பயந்து இருக்கா மாதிரி இருக்கார். ஆனால் பிராட்டி எப்பவும் நிச்சய சிறிய திருமார்பன் இருக்கார். சீவத்சோக்ஷா இந்த சீவத்சம்னு பேர் வந்ததுக்கு காரணமே ஸ்ரீ அந்த வசிக்கிற அப்படிங்கிறதுலாம் சீவத்சம் பேர். அந்த இடத்துக்கு திருமார்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துக்கு சீவத்சம் பேர், அது பெருமாளுக்கு அடையாளம். ஸ்ரீஹி வசதி இது ஸ்ரீவத்சம் வியாக்கியானம் சாதிச்சார், விஷ்ணுபுராண வியாக்கியானத்தை சுவாமி எங்கலாலும் சாதிச்சிருக்கார். அப்படி எப்பவும் அவதாரம் பண்றவர் பெருமாள் கிருஷ்ணா அவதாரம் பண்ணார் அப்படிங்கும் போது அவருக்கு அனுரூபமான ஒரு அவதாரம் அவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ருக்மிணி பிராட்டியாராக அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணலைன்னா என்ன அப்படின்னா பெருமாளுடைய அவதாரம் ருச்சிக்கார். தேவி நாவாதரிஷ்யா அப்படிங்கிற ஆழ்வார், நீ அவதாரம் பண்ணலைன்னா பெருமாள் அவதாரத்தை யார் கேட்கறது அப்படிங்கிற ஒரு ரசம் வேண்டாமா. ஸ்ரீ ராமாவதாரத்திலேயே சீதாதேவி இருக்கவே தானே கதை என்ன, காவியமே சீதாதேவி சரித்தம் தான், சீதையினுடைய சரித்திரம், வெறும் ராமர் மாத்திரம் வந்தார் போனார் அப்படின்னா என்ன கதை ஒன்றும் கிடையாது. ராமனை சம்மாரம் பண்ணார் போனார்னா ஒன்றும் இல்லை. யத்வாவேஷு ப்ரதத்விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் விவ்ரதி யத் தர்மைரிஹ தர்மிணி விஹரதே நானா கிருதிர்நாயிகா. இவர் எத்தனை ஆகாரம் எடுக்கிறாரோ அத்தனை ஆகாரத்தை அவரும் எடுத்து நாயிகையானவர் அவரோடு கூட தர்ம ரட்சணம் பண்றார். என்ன தர்மம் அப்படின்னா சரணாகத ரட்சணம் அப்படிங்கிற ஒரு தர்மம், அதை ரெண்டு பேருமா சேர்ந்து நல்லா தான் பண்ணணும். தர்மம்னா கிருஷ்ணாசிரமத்தில் பத்தியும் பத்தினியுமாக சேர்ந்து இருந்து பண்ணணும், அதனால சரணாகத ரட்சணம் என் கூட இருந்து பண்ணாதான் சரணாகத ரட்சணம் நன்னா நடக்கும், நான் இல்லைன்னா சரணாகத ரட்சணம் சரியா நடக்காதுங்கிற பிராட்டி. முதல்ல சரணாகதிக்கே வரமாட்டான், சரணாகதி பண்ணணும்னாலே பிராட்டி கடாட்சம் தான் வேணும் அவனுக்கே. வாலி ஏன் சரணாகதி பண்ணலை, தார சொல்றாளே சொல்லியும் ஏன் கேட்கல, சுக்ரீவன் ஏன் சரணாகதி பண்ணான் அப்படின்னா சுக்ரீவனுக்கு பிராட்டி கடாட்சம் இருந்தது. ஆகாசத்தில் போன போது கீழே இருக்கிற குரங்குகளை பார்த்து பிராட்டி கடாட்சம் பண்ணி தன்னுடைய ஆபரணங்கள் எடுத்து போட்டார், வாலி இழந்துட்டாங்க. அதனால அந்த புத்தியே தோணாது, சரணாகதி பண்ணுங்கிற புத்தியே தோணாது. சரணாகதி பண்ணினாலும் பாபமே பண்ணியிருக்க அப்படின்னால பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதும் சந்தேகம் இல்லாம மாதிரி இருக்கான். அதனால பிராட்டி அவதாரம் இல்லைன்னா பெருமாளுடைய அவதார பலனே கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. அதனால பிராட்டி எப்பவுமே நீர் அவதாரம் இல்லைன்னா நானும் வரையணும் அப்படின்னு கூட வர்றார். எல்லா அவதாரத்திலும் கருணையே ரூபம் எடுத்து வந்தவர். நின் அருளன்னும் சீரோர் அறிவையானதன இருள் சகவிளக்கோர் இன்னொளி விளக்காய் மணிவரையன்னின் திருவுருவில் அணியமராக தலங்கதாய் இறங்கி மின்படித்தெல்லாம் தன்படியே அன்புடன் நின்னோடு அவதரி தருளினி. நீ நின் படித்தெல்லாம் தன்படி, நீ எப்படிலாம் இருக்கோ அப்படின்னா அவரும் இருக்க நீ க்ஷத்திரியா இருந்தா அவரும் க்ஷத்திரிய குலத்துல பிறக்கல, வேற குலத்துல இருந்தா அவரும் வேற குலத்துல பிறக்கல. வேண்டுரை கேட்டு மீண்டவையும் கேட்பித்து இந்திய வினைகள் மாண்டிட முயன்று கண்ணடி சேர்ந்த தமருணை அருக நின்னுடன் சேர்ந்து நிற்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி. அப்படி பிராட்டினுடைய வைபவம் அத்தனை சிரேஷ்டமாக பெருமாளுக்கும் பெருமை சேர்ப்பதாக அழகா இருக்கு. அத ஸ்ரீ பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ண போது தம் அற்புதம் பாலகம் அம்புதேக்ஷணம் அப்படின்னு சொன்ன மாதிரி ருக்மிணி பிராட்டியானவர் தாம் அத்புதாம் அப்படிங்கிறார். தாம் அத்புதாம் சித்தி இவ்வத்புதானாம் அப்படிங்கிற சுவாமி தேசிய ஞாபகம் அப்படி இருக்கார். அதே ஸ்லோகத்தை இங்கேயும் போடுறார். தம் அற்புதம் மாதிரி தாம் அத்புதாம், அவள் அற்புதமா இருக்காரா? யாருக்கு அற்புதம் அப்படின்னா கிருஷ்ணனுக்கே அற்புதமா இருக்கா, ஆச்சரியமா இருக்காரு. பிராட்டிக்கும் கண்ணனுக்கும் ஆச்சரியமா விவாகம் நடந்த கதையை விஸ்தாரமா சொல்லணும்னு கேட்டிருக்கான் பரீட்சித் மகாராஜன். அதுக்காக அவன் விஸ்தாரமா சொல்றாரு. ராஜாதிபீஷ்மகோராமவரானுமியகிரஜுப்பரசுமபுரந்தரமகிரேஷோமாலீமிஞ்சேஷ்வசாசதி பிள்ளைகள் இருந்தார் முதல் பிள்ளைக்கு ருக்மின்னு பெயர் வச்சார். அடுத்த பிள்ளைக்கு அதே மாதிரி பெயர் வைக்கணும், வரிசையாக பேர் வச்சுருக்காரு. ருக்மரக்கா, ருக்மபாகு, ருக்மகேசா, ருக்மமாலி அப்படின்னு பெயர் வச்சார். ஒரு பெண் ஒட்டி இருந்தால் ருக்மினி அப்படின்னு பெயர் வச்சார். ருக்மன்னா ஸ்வர்ணம் தான், ஸ்வர்ண மாதிரி பிரகாசமாக இருக்கார் அப்படின்னால ருக்மிணி அப்படின்னு பெயர் வச்சார். ருக்மிணி ஏஷாம் சதி, அந்த ருக்மிணி ரொம்ப நல்லவர் சதி அப்படிங்கிறார். அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்ற பேரா நல்லவன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இவன் மாத்திரம் நல்லவா அப்படின்னு சொன்னான். விபீஷணஸ்து தர்மாத்மா மற்றும் ராட்சச சேஷ்டிக்காக சூர்பனைக்கு சொல்கிற ஸ்ரீராமன் கிட்ட பெருமாள் கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்ல அவரே சொல்கிறான். கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னால் போதுமான்னு யார் யாருக்கா எல்லாத்தையும் சொல்லணும். சிக்ஸ்டன் பெண்கள் என்னென்ன இருக்கும், இந்த காலத்தில் என்ன சேர்த்து சொல்கிறேன், எத்தனை அண்ணா யார், அண்ணா எத்தனை பேர், தம்பி எத்தனை பேர், யார் யார் எங்கே சரி சிட்டியாக இருக்கார், மாமனார் எங்கே இருக்கார், மாமியார் எங்கே இருக்கார், எல்லாத்தையும் சொன்னாதான் மொத்த இதுவும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஜாதகம் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் இருக்கா இல்லையா பார்க்கணும். அவன் சொன்ன மாதிரி ராவணன் கும்பகர்ணன் விபீஷன் மனுஷன் சொல்லிட்டே வந்தார். எங்கள் விபீஷன் இருக்கார், எங்கள் விபீஷன் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது மற்ற பேர் ஒன்று சொல்லலாம். அந்த மாதிரி ருக்மிணியானவர் சதி அப்படின்னு சொல்கிறார். அவர் அவன் அப்பா வந்து கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் நிறைய சொல்லி சொல்லி வரக்கிறான். இன்னும் வரக்கூடிய மகரிஷிகள் எல்லாருமே கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை எல்லாம் சொல்கிறான். கிருஷ்ணன் எழுந்தொருள் இருக்கிறதே அவனுடைய சரித்திரம் ரொம்ப பிரசித்தம். ராமானுஜர் சரித்திரம் மாதிரிலாம் அது, அவரும் ராமானுஜர், இவனும் ராமானுஜர், பலராமனுக்கு அனுஜர் தான் இவர். கே ராமானுஜ அப்படின்னு ஒரு முகுந்த மாலையில் சுவாமி தேசிகளுக்கும் அப்படிதான். அவள் எழுதிட்டு இருக்கும்போதே அவளுடைய சரித்திரம் ஜெகதீட்சா ரொம்ப பிரசித்தம், எல்லாரும் கொண்டாடுற அவதார புருஷர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய சரித்திரம் ரொம்ப பிரசித்தமாக இருக்க முடியாது. அவள் அப்பாவும் சொல்லி வளர்க்குறேன். இந்த மகரிஷிகள்லாம் வரும்போது கேட்குறா, கிருஷ்ணன் இப்போ எங்கே இருக்கா, எந்த இடத்துல இருக்கா, கோகுலத்தில் இருக்கார, பிருந்தாவனத்தில் இருக்கார், மறுபடியும் மதுரைக்கு வந்துட்டார், மறுபடியும் துவாரகைக்கு போயிட்டார், என்ன பண்ணிட்டு இருக்கார், அச்சிராட்டு சமீபத்தில் என்ன லீலை நடந்து அதை சொல்லுங்கோ அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி கேட்டுருந்துருக்கேன். அப்படியே சுருக்கா குணான் அப்படின்னு அதை கேட்டு கேட்டு கேட்டு மனசிலேயே அந்த பாவமே வருது. கண்ணனை தவிர வேற யாரும் விவாகம் பண்ணிக்கிறதாக ஒரு எண்ணமே கிடையாது. மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வாழ்கின்றேன் அப்படிங்கிறார். மனுஷருக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டாள் கிட்ட போய் சொன்னா மூச்சு போயிடுமா, வரும் அடுத்த சொன்ன மூச்சு இருக்காது. மாத்தி சொல்லணும், உடனே சொல்லவே ஆரம்பிக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு பாவத்தில் இவரும் இருக்கார். ஒரு விவாக பிராயம் வந்த உடனே இவருக்கு கண்ணனுக்கு கோபாலனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவள் அப்பா தெரிஞ்சு இருக்கார். பொண்ணுடைய மனசு என்னன்னு தெரியும், கண்ணனை சொல்லினாரே வளர்க்கும் அப்போ நல்லது தானே அப்படின்னு சொல்லி சபையை கூட்டி பொண்ணுக்கு விவாகம் பண்ண போறேன். ராஜாக்கள் பிரச்சனை ஒருத்தரை தீர்மானம் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு ராஜ்யத்தினுடைய பிரச்சனை. ஒரு பெண்ணுக்கு விவாகம் இருக்கு, இந்த ராஜ்யத்தை சேர்ந்தா மந்திரிகள் கிட்டலாம் கேட்கலாம். நான் இந்த மாதிரி வசுதேவ புத்திரனுக்கு நான் விவாகம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் சுக்மி தடுத்தா. கிருஷ்ண துவிட்டு, கிருஷ்ணன் பெயரை சொன்னாலே துவேஷம். கம்சனுடைய பட்சத்தை சேர்ந்தான் போல. இவர்கள்லாம் ஒரு கட்சி, சிசுபாலன் கொண்ட ஒருத்தன், ஜராசந்தன், மொத்தம் ஒரு செட்டு. அவனுக்கு அசகிக்கல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிறான். அவருக்கு சொல்ல சரிப்பட அவர் மெதுவா எடுத்து சொல்றார், ஏன்பா அவரும் துவாரகா தீட்சனா இருக்காரு, ஒரு ராஜாவா இருக்கார், நல்ல பலவானா இருக்கார், லோகம் முழுக்க அவரை கொண்டாடுறது. என்ன கொண்டாடுறதுன்னா எனக்கு தெரியாதான். அதெல்லாம் கோபாலனுக்கு கொடுக்கறாங்க, சிசுபாலனுக்கு கொடுக்கறாங்க. சிசுபாலன் வேண்டிய சிசுபாலனுக்கு முன்னாடி என்ன பேசி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. சிசுபாலனுக்கு கொடுக்கறாங்க, அவரும் தான் நிறைய படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா கிருஷ்ணனும் தான் நிறையா படிச்சிருக்காரு, அஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு அதை ஒத்துக்கல. அதில் ஒத்துக்கிறதுக்கு அவர் தயாராக 64 நாளில் 64 கலைகளையும் சாந்தீபி மகரிஷி கிட்ட கிருஷ்ணன் படித்தார் அப்படின்னு சொன்னால் யார் நம்புவார்? அப்படி கூட படிக்க முடியுமான்னு. அதெல்லாம் வெறும் வெளியில் லோகத்துக்காக வெளியில் சொல்கிறதுனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 64 கலையில் 64 நாளில் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்கிற கதையே இல்லை அப்படிங்கிறான் சிசுபாலன். இவன் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 2 வருஷம் 3 வருஷம் இருந்து படிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அதனால சிசுவானுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவ சத்தம் கூட இவர் சொல்லி பார்த்தாரு. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவ திருப்பி திருப்பி இப்படிதான் இதுதான் தீர்மானம் அப்படின்னு சொல்லவே அசவப்படாரான பீஷ்மகர் பேசாமல் இருந்துட்டார். அதுக்கு மேலே என்ன பேச முடியும்? அப்பா சொல்றது பிள்ளைகள் கேட்கணும், இது கேட்கணும்னு சொல்லுவாங்க. பிள்ளை சொல்றது அப்பா கேட்கணும், அவ்வளவுதான் நிதி பற்றி. இதுக்கு மேலே நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால சொல்லி பார்த்தா இல்லை என்ன சரி என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். பகவத் சங்கல்பங்கிறோம் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாயை கற்க பேசாம விட்டுட்டார். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர்கள் எல்லாம் ருக்மணி பிராட்டி யார் பார்த்தார், அப்பா கிட்ட மெதுவா பேசி நான் என்னம்மா பண்றது, பேசினா நான் என்ன பண்றது அப்படின்னா, இனிமேல் எதுவானாலும் தெய்வ சங்கல்பம் தான், கிருஷ்ணன் சங்கரிச்சாதான் நடக்கும். இருக்கும் நம்ம நம்ம அதீனம் எதுவும் கிடையாது, யார் நடத்துற கல்யாணமும் கிடையாது, பகவத் சங்கல்பம் தான் எல்லா கல்யாணமுமே நடக்கும். நான் லோகத்திலேயே யார் விசாரிச்சு கல்யாணமும் நடக்க மாட்டேன், நம்ம நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது. அதனால கிருஷ்ணன் சங்கல்பிச்சா தான் நடக்கும் அப்படின்னா ருக்மணி என்ன பண்ணலாம் அப்படின்னு விச்சிந்தியா ரொம்ப நாளும் சிந்திச்சாலும் என்ன பண்ணா கிருஷ்ணனை வந்து நம்ம வந்து அவனை நம்ம வசீகரிக்க முடியும். கிருஷ்ணன் நம்ம பிரார்த்தனையை காது கொடுத்து கேட்கிற மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்பாவை தான் நம்பியிருக்கார், ஆனால் அப்பாவை கை விட்டுட்டார். ஆண்டாள் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. வில்லு புதுவை வித்து சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருகிப்பரே அது காண்டுமே அப்படிங்கிறார். ஒரு ஜனக மகாராஜர் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. சீதா வேட்டைக்கு விவாகம்னா வில்லை எடுத்து வச்சுட்டார் முன்னாடி. வில்லை யார் வில்லை யார் எடுக்கிறாரோ அவருக்கு தான் அப்படின்னு வேற யாரும் வரலையே. ஒரு ஜனகர் மாதிரியோ இல்லை ஒரு கும்பர் மாதிரியோ 7 காலைகள் வச்சுட்டார். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பரவாயில்ல. இல்லை விட்டு சித்தன் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆண்டால தான் கவலையே இல்லாமல் இருந்தார். நல்லவன் தோழி நாகனை இசை நம்பர் செல்வர் பெரிய சிறுமானிடவர் நாம் செய்வதன். அவர் இப்படிப்பட்டவன் பகவான். நாம போய் அவனை போய் கேட்கறதாவது, நம்ம இப்படி ஆசைப்படுறதாவது, கிருஷ்ணாணி வந்து என்னை விவாகம் பண்ணிக்கோன்னு கேட்கறதுக்கு கூட ஒரு யோகியதை கிடையாது. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். பின் என்னதான் பண்ணுறது அப்படின்னா வெள்ளி பொதுவு எங்கள் அப்பா இருக்கதே அவர் பார்த்துக்கணும் ஆச்சாரிய சம்பந்தம். அதனாலவே அதனாலதான் கிருஷ்ணன் வருவானே தவிர வேற எதுனாலையும் வரமாட்டான். ஆனால் வித்து சித்தரை சொல்லாமல் இருக்கவே மாட்டார் ஆண்டா. எங்க சொன்னாலும் வித்து சித்தன் கோதை தான் வில்புதி வித்து சித்தர் தங்கள் தேவரை வருவிப்பார். அவர் அவருடைய கிருஷ்ணன் அவரோட அடிச்சுட்டார். என் கிருஷ்ணன் கூட இல்லை, எங்க அப்பா தன் கிருஷ்ணனை தாமர வைப்பார். ஒரு பூவை எடுத்து வச்சு பூச்சி விட்டவா அப்படின்னு கூப்பிடுவார், உடனே வந்துடும். இல்லை தீர்த்தத்தை எடுத்து வச்சு நீராட வாராய் அப்படின்னா உடனே வருவான். இப்படி வேணா கூப்பிடுவார், கிருஷ்ணன் வந்துடுவான். அந்த மாதிரி தகப்பனாராக இருக்கிறவர் செஞ்சா பரவாயில்ல. இங்கே அதுவும் இல்லை நிச்சய நிச்சயம். ஆனால் நல்ல ஆலோசனை பண்ணுறான்னா நல்ல ஒரு ஆச்சாரியம் தான் வேணும். நிச்சய ஆத்தம் திஜம் கஞ்சிது. அது நல்ல ஒரு பிராமணர், தார்மிகரான ஒரு பிறந்த இஞ்சவர்த்தி பிராமணர். கிருஷ்ணநாமத்தையும் சொல்லிட்டு இருப்பவர். உடனே இவர் தான் சரியானவர், இந்த பணக்காரங்க கூட்டம் வரமாட்டார். கிருஷ்ணர் ஒண்ணும் இல்லாத உஞ்சவர்த்தி பண்றவா இருக்கா அவங்க. அவ போனா உடனே கை வச்சு ஓடி வந்துடுவார். அதனால அந்த பிராமணரை கூட்டு எனக்காக உபகாரம் பண்ணும் அப்படின்னா விசேஞ்ச ஆப்தம் திஜம் இல்ல ஆப்தரான திஜம் பிராமணிக்கமானவர் எதை சொன்னாலும் செய்யப்படும், எதை சொன்னாலும் செய்யணுமா. நூறு அர்த்தம் திஜம் அப்படின்னா பக்ஷீராஜன் கருத்மான ஒரு அர்த்தம். கருத்மானே அந்த ரூபத்தில் வந்திருக்காரா இங்க சேவை பண்றதுக்கா பெருமாளின் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறதுக்காக. நீ எனக்காக இந்த காரியத்தை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் சொல்ல வேண்டாம், இதை கொண்டு கொடுத்தா போதும், ஒரு கடிதாஸ் தொண்டை எழுதி இதை கண்ணன் கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு விட்டார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டார். வேற துவாரகைக்கு போய் ரொம்ப சீக்கிரம் விவாக தேதியெல்லாம் வச்சாச்சு, சீக்கிரம் போயிட்டு வளர்ந்ததுக்காக வேகமாகவே வந்துட்டார். கண்ணன் இதை பார்த்த உடனே இவர் உஞ்சவர்த்தியா அவர் ரொம்ப பிடிக்கும், மற்ற பேரெல்லாம் இருந்தால் அப்படியே எத்தனையோ ராஜா கண்ணா இருக்கா, ராஜா கண்ணா கிருஷ்ணனை பார்க்க வருவா, கப்பம் கட்டுறதுக்கெல்லாம் வருவா, ஆனால் அவனை வாக்கிலே உட்காந்துருக்கணும். அங்கன் மான் ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டின் கீழே சங்கம் இருப்பார் போல் அப்படிங்கிறார். கிருஷ்ணனுடைய பள்ளிக்கட்டின் கீழே சங்கம் இருந்து அவர்களும் தவம் பண்ணணும், கிருஷ்ணன் சேவை எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு பார்க்கணும். ஆனால் அவர் குச்சேதற்கு அப்படி இல்லை, ஏழு கட்டியின் தாண்டி விடுவிடுன்னு வர கிருஷ்ணன் ஓடி இங்கே கூட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் வந்த உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு கூட கண்ணன் அவரை எதிர்கொண்டு எடுத்து வாங்க வாங்க ஒரு புதுவரை பேர் வந்து தூங்க போயிருக்கேன், உங்களை பார்த்தாலே தெரியல, முதல்ல போய் சிரம பரிகாரம் எல்லாம் பண்ணுங்க, போய் பிடிங்க, இல்லை ஒரு முக்கியமான விஷயம் தான், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தீர்த்தம் அனுமான சிரம பரிகாரம் பண்ணிக்கணும். சிரம பரிகாரம் தீர்த்தம் ஆடி எல்லா ஆனவங்க ஆகாரமே பட்டியாக இருக்கணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வேணுங்க, சொல்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அம்சம் சொல்லலாம் அப்படின்னு எடுத்து போய் அவருக்கு ஆகாரம் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வந்த உடனே அவர் வாயால் துடிக்கிற இந்த விஷயத்தை சொல்லணும், எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்க, எவ்வளோ நாடி நடந்து வந்திருக்க, வந்ததுக்கு சோமரம் பண்ணிக்கணுமா படுத்துவோம் அப்படின்னு சயம் உனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், ஆச்சரியமான சயனம் இருக்கு, நல்லா காத்து வரும், இதை படுத்துக்கணும்னா அவருக்கு சொல்றதுக்கே சரிப்படாது. சரி இவ என்ன சொல்றாலும் அவங்க செஞ்சுருவோம்னு பண்ணிட்டார். அவர் அவருக்கு தெரிஞ்சு அதுதானே சரி கேட்டு அவர் இதுதான் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு படுத்திருந்தாரு. அப்போ அவருக்கு பாதசம் வாகனம் திருவடியை மெல்ல பிடிச்சி விட்டாங்க கிருஷ்ணன். அவருடைய அப்படி சமைஞ்சிருந்த திருவடியை பிடிச்சி விட்டு ஆமாம் என்ன விஷயம் வந்து அப்படின்னு கேட்டான். எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா அப்பா இருக்காத காத்திருந்திருக்கேன், சாவதானமாக நிதானமாக இருந்து சொல்லு, அந்த ஓலை எடுத்து கையில் எடுத்து கொடுக்குறார். ருக்மிணி வாக்கா அப்படி பெருமாளுக்கு அவர் நேர கூட்டு எழுதணும் அப்படின்னா முதல்ல அவர் என்னன்னு நேர கூப்பிடுறது அப்படின்னா பிரியநாதா அப்படின்னும் பிராணநாதா அப்படின்னும் கூப்பிடுவாள். ஆனால் அப்படி கூப்பிட்றதுக்கு இவருக்கு மனசில்லை இப்போ, ஏன்னா இன்னும் விவாகமாலேயே விவாகம் ஆகாமல் இருக்கும்போது அப்படி எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசித்தேன். சரி அதெல்லாம் வேணாம், வைகுண்டா அப்படின்னும் இல்லை சீமன் நாராயணா அப்படின்னும் இல்லை வேற விஸ்வம் விஷ்ணு ரகசியாக நிறையா இருக்கு அதெல்லாம் சொல்லலாமோ அப்படின்னா அவ்வளோ தூரம் அப்படி ஒதுக்கி வச்சிடவும் முடியல, ஏன்னா நமக்குள்ள சம்பந்தத்தை சொல்லணும், எதுக்கு வைகுண்டா அப்படின்னும் நாராயணனும் வேற எதுவும் சொல்லணும். சரி அப்படியே சரத்தனத்தை சொல்லி ஏதாவது நமக்கு ஏற்றதா வருதா அப்படின்னு பார்க்குறாரு. விஸ்வம் விஷ்ணு ஹட்டாரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத பூத புத்தவன் உடைய பூதமாக உடையிருக்கு. சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டார். அப்போது நல்ல ஒரு நாமத்தை சொல்லி கண்ணனை கூப்பிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை இருக்கிறபடினால புவன சுந்தர அப்படின்னு கூப்பிட்டார். வேறு இருக்கார், இவர் இருக்கிற திருநாமம் இருக்கு, இவரால் தான் அப்படி ஒரு திருநாமம் வைக்க முடியுமா. சுந்தரா அப்படின்னு சொன்னார். சுந்தரா அப்படிங்கிறது வாமன பெருமாளை சொல்றாரு. வாமன பெருமாள் போல அழகானவன் யாரும் கிடையாது, வாமனனாலே அழகன் இருக்கும். முதல்ல யாருக்கும் இது கண்ணன் அவதாரம் பண்ணிச்ச கூட இவன் வாமனன் போல இருக்கான்னு தான் சொல்றான். திருவோணத்தால் இவன் அப்படிங்கிறான், அச்ச அழகா இருக்கான் அப்படின்னு தான் சொல்றான். வாமன பெருமாளுக்கு தான் அழகுக்கு உதாரணம் அவர் தான் இருந்தார். கண்ணன் வந்தப்பறம் தான் மாறி போச்சு, முன்னாடியெல்லாம் அவர் தான் சொல்லிட்டு இருந்தா எல்லாரும். சின்ன ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டாரா வியாக்கியானத்தில் அழகாக சொல்கிறார். ஓங்கியோவில் வந்து உஷ்ணவன் பாசுரத்தில் பெரியவாக்கியான சாதிக்கிற ஒரு 8 லிட்டர் பால், பசுமாட்டு பால், கறந்த பால், நல்ல மதுரமான பால், அப்படின்னா நல்ல ருச்சியா இருக்கும், ருச்சியா இருக்கிற பால். அந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி, இன்னும் மேல மேல சுண்ட காய்ச்சி கரட்டி பால் மாதிரி அப்படி ஆழ்த்தி வச்சுக்கணும். அப்ப அது எத்தனை மதுரமா இருக்கும். அதே மாதிரி அத்தனை பெரிய ரூபத்தில் இருக்க பெருமாள் கழுவி அவன் தன்னுடைய சௌந்தரியத்தை எல்லாம் சுருக்கி சுருக்கி சுருக்கி சுருக்கி மாமன பெருமாளா வந்திருக்காங்க. அவன் எத்தனை அழகா இருப்பான் அப்படிங்கிற அந்த வாமனன் சுந்தரன் ஸ்ரீராமன் அப்படின்னா வனசுந்தரன். இவன் ஏன் சொல்றாருன்னா இவர் தான் எல்லாத்துக்கும் கூட போயிருக்கான். மாமன பெருமாளுக்கும் கூட அவதாரம் பண்ணவர், ரொம்ப அழகா இருக்கார் அப்படின்னா. பெருமாள் ஸ்ரீராமன் காட்டுக்கு போயும் சுந்தரமா இருக்கார், மகரிஷிகள்லாம் பார்க்க ஆனந்தப்படுறார். ஆஹா, ரூபசம்ஹரன் லக்ஷ்மி சௌகுமாரி சுவேசதாம் ததிசுகு விஸ்மிதாகாரா ராமஸ்ய வரவாசிதான். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் அப்படின்னு ரிஷிகள்லாம் கொண்டார். ஆனால் ஒருத்தர் சுந்தர, ஒருத்தர் வனசுந்தர, நீர்புவன சுந்தர. நமக்கு வந்து மேல கூட்டணும். திரிபுவனத்துக்கும் நீர் சுந்தரன் மாத்திரம் இல்லை, திரிபுவனத்திலே எல்லா வஸ்துவும் சுந்தரமா இருக்கிறதுக்கு காரணமே நீர் தான். லோகத்துல என்னென்ன புவனம் சுந்தரம் இஸ்மார், உமாளதான் அழகுன்னு எது இருக்கோ லோகத்துல அது மொத்தம் உமாளதான் சுந்தரமா இருக்கு. ஜலம் ஆச்சரியமா இருக்கேன் அப்படிங்கிறோம், அது கிருஷ்ணனா இருக்கும். பிரகாசம் அழகா இருக்கேன், விளக்கேறி சின்ன பிரகாசம் நல்லா இருக்கேன், அதுக்கு ஒரு அழகு இருக்கேன்னா அது கிருஷ்ணனா இருக்கும். லோகத்துல புவனம் மொத்தம் புவனத்துல எத்தனை சௌந்தரியம் இருக்கு, ஜீவர்கள்ல எத்தனை சௌந்தரியம் இருக்கு, அச்சேதனங்கள்ல எத்தனை சௌந்தரியம். ஒரு பூ இருக்கு, ஒரு தாமரை பூ ஆச்சரியமா சூரியோதய காலத்துல மலர், சூரிய அஸ்தமத்துல மூலம், மறுபடியும் சூரியோதய காலத்துல மலர். என்ன கிருஷ்ணன் இருக்கான் தாமரை பூ, கிருஷ்ணனுடைய அம்சம் இருக்கு. எத்யத் விபூர்த்திமத் சத்வம் அப்படிங்கிறாங்க, எந்தெந்த வஸ்து நல்லா இருக்கோ அதெல்லாம் நான் இருக்கேன். மற்ற வஸ்துல இல்லையான்னு அர்த்தம் இல்லை, அதுல நீ புரிஞ்சுக்கலாம் இல்லை, மற்ற வஸ்துல புரிஞ்சு காட்டா பரவாயில்ல, இந்த வஸ்துவில நீ புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி போனத்தை எல்லாம் சுந்தரமாக்கக்கூடியவன், போனத்துல எல்லாருக்காட்டிலும் சுந்தரமாக இருக்கக்கூடியவன், இப்படி பல அர்த்தம் இருக்கு. சுத்வா குணம் புவன சுந்தர செல்வதாம் தே நிர்விஷ்ட கண்ட விவரை கரசம் ஜதாபம். ஒரு தடவையாவது உன்னை நேரம் பார்த்துருக்கேனாங்கிறது கிடையாது, நேர பார்க்காம போன சுந்தரன் எப்படி சொல்றேன் பார்த்தாதான் சொல்ல முடியும் அப்படின்னா. சுத்வா குணம் காதாலே கேட்கிறேன், கேட்கிறேன் ஓனாவது கேட்டுருக்கேன். நிறைய பேர் சொல்றாங்க, ஆச்சாரியர்கள்லாம் சொல்லிருக்கான், நிர்விஷ்ய கர்ண விவரை அவ சொல்லிச்ச உன்னுடைய ரூபமானது கண்ணாலதான் பார்க்கணுங்கிறது கிடையாது, மனசால பார்க்கணும் அதான முக்கியம். காதால கேட்டு கேட்டு மனசால பார்த்தார் குலசேகராஜ் சொல்றார், எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோம் என்று. எம்பெருமானுடைய சரித்திரத்தை செவியால் காதால நாங்கள் பருகுவோம் கண்ணால் அப்படிங்கிற எம்பெருமானுடைய சரித்திரத்தை கண்ணால் எப்படி பருக முடியும், நேரம் பார்க்க முடியுமா நம்ம? ஆனால் இவர் செவியால கேட்கும் போது கண்ணால பார்க்கிறார், கேட்கும் போது முன்னாடி ராமன் வந்து நிற்கிறத நேரம் பார்க்கிறார். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் வந்து கதை சொல்லும் போது ருக்மிணி பிராட்டி அந்த நேரம் பார்த்துட்டு இருக்கார் போல, இந்த சௌந்தரியத்தை கோவர் நிலகிரிதாரி அவன் இருக்கான் அப்படிங்கும் போது அந்த ரூபம் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறது. நிர்விஷ்ய கண்ட விவரை கதாபம், உள்ளுக்குள்ள இருக்கிற சாபம் மொத்தம் போகும் அப்படி குளிர்ச்சியா இருக்கான். நீ செடி வழி உட்புகுந்துங்கிற நம்மாழ்வா, நீ செடி வழியாக உட்புகுந்து எனக்குள்ள வந்திருக்கிய அப்படிங்கிற பெருமாள் கேட்ட. ரூபம் திருஷம் ரூபம் திருஷாம் திருஷி மதாம் அகிலார் கலாபம், யார் யாருக்கு கண் இருக்கோ அவருக்கெல்லாம் ஒரு தடவையாவது கிருஷ்ணனை பார்த்தாதான் கண்ணு படைத்த பிரயோஜனம், இல்லாட்டா என்ன பிரயோஜனம். கை அச்சுதா விசதி சித்திரம் அபத்ரபம்மே, என் மனசுக்கு வெக்கம் இல்லை, நான் இனியோர் கர்மம் இல்லை அப்படிங்கிறார். இன்னும் வெக்கப்பட்ட பிரயோஜனம் இல்லை, என் மனசுக்கு வெக்கம் கிடையாது. ஏன்னா எப்போ ஒன்றை பார்த்தேனோ அப்படியே வெக்கம் விட்டு போச்சு. உன்கிட்ட ஈடுபடுறது என் மனசு, உன்னுடைய ரூபத்தையே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற. காப்பாம் குந்த மகதி குலசீன ரூப வித்யாவையோ திரவிடாமதிராத்ம துல்யம் வீராபதி குலவதி நவநீத கன்யா காலே சிம்ம நரலோக குணாபிராமம். இப்படி சொல்லலாமா, ஒரு பெண்ணா பிறந்திருந்து எனக்கு வெக்கம் எதுவும் இல்லை, உங்ககிட்டயே மனசு ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, உன்கிட்ட எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்கா, யார் உன்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லலையோ அவன் பெண்ணு இல்லைன்னு சொல்றான். என்ன பிறந்தவையா உன்கிட்ட ஈடுபட்டு இருந்தான். காத்வா முகுந்த மகதி, ஒரு நல்ல குலத்துல பிறந்தவள், நல்ல பாகவத குலத்திலே பிறந்தவள், உன்கிட்ட ஈடுபடாதவள் யார் இருக்கா? ஏன்னா வேற யார்கிட்ட வேற யார்கிட்டயாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா இருக்கலாம், ஆனா உலக சமம் வராது. குல சீல ரூப வித்யா வயோ திரவிண தாம விதி ஆத்மதுல்யம், குலமாட்டம் சீலமாகட்டும் அதானே எல்லாரும் ஆசைப்படுவோம். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆசைப்படுவார் அப்படின்னா, நல்ல குலத்துல வந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார், அப்பாவா இருக்கணும், நல்ல சீலத்தோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார், நல்ல படித்தவளா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், அப்படி இல்லாட்டான்னா நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம், நல்ல குணவதியா இருக்கணும் அப்படின்னு அம்மா ஆசைப்படுவார், எல்லாம் இருக்கு, நல்ல ரூபவதியா இருக்கணும் அப்படின்னு பையன் ஆசைப்படுவான், எல்லாம் இருக்கு. இது மொத்தத்திலையும் எடுத்து பார்த்தா இது மொத்தத்திலையும் உனக்கு சமமானவர் வேற யாராவது இருந்தான்னா அப்ப அவளை ஆசைப்படலாம், பெண்கள்னா யாரும் இல்லையே. அதனால எல்லா பெண்களும் கிருஷ்ணனை ஆசைப்பட்டுட்டோம், அது நமக்கு கிருஷ்ணன் நமக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறதுனால்தான் வேற இடத்துக்கு போகிறோம். காத்வாம் புரிந்த மகதி குல சீல ரூப வித்யா வயோ திரவிண தாமபி ஆத்மதுல்யம் தீராபதி குணவதி குலவதி நவரிணீத கன்யா. ஒரு குலவதியான ஸ்திரியா இருந்தா ஒன்னு ஆசைப்படுவார், கிருஷ்ணன் ஆசைப்படாதவாள் தான் நல்ல குலவதி இல்லை. ஆத்மதுல்யம் தான் ரெண்டாயிரத்தி சொல்லுவார் சுப்பினி பிராட்டி, எனக்கு துல்லியம் நீதானே அப்படிங்கிறாரு. இது அத்தனை நீ ஏன்னா பகவான் நாராயணா அபிமதா அனுரூபமான சுரூபா ரூபா குட விபவா ஐஸ்வர்யம் மொத்தம், அதனால எனக்கு சமானமா இருக்கிற ஒண்ணு நான் ஆசைப்படுறதுல எனக்கு தப்பு அப்படின்னு விரலம் பகவான் பிரசன்னா. நான் எத்தனை மனசுக்குள்ளே இத்தனை நாள் நினைச்சுட்டு இருந்தேனோ, இந்த பகவான் நினைச்சு என்னென்ன விரதங்கள்லாம் இருந்தேனோ, என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணேனோ, இது மொத்தத்திலேயும் பகவான் வந்து சுப்ரீத சுப்பிரசன்னம் வரதோ பூத்தான மாதிரி சுப்ரீத்தன் ஆனால்னா நேரம் இங்கே வரணும், இங்கே வந்து என்னுடைய பாணி கிரகணம் பண்ணணும், வேற யாரும் இன்னொருத்தரெல்லாம் என்னுடைய கையை பிடிக்கக்கூடாது, சிசுபாலன் என்னை கையை தொடக்கூடக்கூடாது. என்ன தமகோஷ சுத்தா தெய்வம் ஏன் எப்படி வருவான் பகவான் அப்படின்னா, எப்படி வரணுங்கிறது அவனுக்கு நான் சொல்லித் தர வேண்டாம். காதே சிம்ஹ நிச்சயமன் எப்படி வந்தார், யார்கிட்ட பாடம் படிச்சுட்டு வந்தார், அவன் எப்படி வேணா வரலாம் அவனுக்கு தெரியும். அதனால் நிசிம்ஹ அப்படிங்கிற குறிப்புனால ஒன்னொன்னு ஒரு குறிப்பு இருக்கு, அச்சுதா அப்படிங்கிறார், அச்சுனா கைவிடாதவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொல்லும்போது எனக்கு கைவிடக்கூடாது, நிசிம்ஹ அப்படிங்கிற எப்படி வரணுங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். காதே நிசிம்ஹ நரலோக மனோபீரா. அண்ணா ஒரு சமயம் காட்டில் ஒரு குள்ள நரி ஒன்று, அது யானையினுடைய மாம்சத்தை சாப்பிட்டு பக்கத்தில் மிருகங்கள்லாம் வந்தது. என்ன ஆச்சரியமாக இருக்கு, யானை மாம்சம் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டேன், இப்போ தான் அடிச்சு போட்டேன் அப்படின்னு, யானை அடிச்சு போட்டு சாப்பிட்டுருக்கேன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு, நம்ப முடியாது யானையாவது நீ அடிச்சு போடுறாரு, நம்ம நான் தான் அடிச்சு போட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த யானை அடிச்சு போட்டிருக்கீங்க ஒரு சிம்மம், அது இப்படி போய் தன் குட்டியை கூட்டிகிட்டு வரணும்னு போயிருக்கேன், அது சீமா அப்படி ஓடி வந்தால் பார்த்தோன்னே மொத்தம் ஓடி போயிட்டான் இடத்த ஊட்டி எல்லாமே, யானை அடிச்சு போட்டேன் நீ அப்படின்னா, இல்லை இல்லை அவரை தான் அடிச்சு போட்டேன். அந்த மாதிரி மா வீரபாகம் அபிமரிசத்து சைத்யாதே கோமாயுவன் மிருகபதேகே பலிமன் புஜாட்ச. ஒரு சிம்மத்தினுடைய பலியாக இருக்கக்கூடிய யானையை போய் ஒரு ஓனாயோ நரியோ ஆசைப்படலாம், அந்த மாதிரி உமக்கு ஏற்றவன் நான் என்ன போய் சிசுபாலன் ஆசைப்படுறதா, இது தகுமா, இது நியாயமா இருக்குமா, நீரே சொல்லு அப்படிங்கிற இப்படிலாம் சொல்லி, நீ வந்து எனக்கு கூட்டுக்கலைனா நான் உயிரை ஒட்டுடுவேன், இயற்கை அம்புஜாட்ச நலபேய பகவத் பிரசாதம் நூறு ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, உண்மை தவிர வேற பத்தி எனக்கு கிடையாது அப்படின்னு ஏழே ஸ்லோகம் சப்த ஸ்லோகம் எழுதி அனுப்பிச்சு இருக்காரு. பகவான் பண்ணி யோசிச்சுட்டு அந்த பிராமணர் பார்த்து சொல்றார், சதாகமபி தச்சித்தா, அவள் என்ன எழுதியிருக்காளோ என்ன மனசு இருக்கோ எனக்கும் அதே மனசு தான், சதாகமபி தச்சித்தா அவள் எல்லாம் நினைச்சிருக்க, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவரும் கிருஷ்ணனை வச்சு கை கூப்பிட்டு அங்கிருந்து அடுத்து விவாகத்துக்கான ஏற்பாடெல்லாம் ஆயிடுச்சு, விவாகத்துக்கான முதல் ஆயிடுச்சு. அந்த சிசுபாலனுக்கு மாப்பிள்ளைக்கு என்னென்ன பண்ணமோ அதெல்லாம் மொத்தம் பண்ணிருக்கு. பூர்வே தியூரஸ்தி மகதி, அதுக்கு முன்னாள் பெரிய மாப்பிள்ளை ஆயிடுச்சு, நாளை எப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்ணை கூட்டு கொண்டு போய் அந்த ஊர் கோடியில் ஒரு கோயில் அங்கே பார்வதி தேவி இருக்கா, நேரம் அந்த கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து திரும்பி வரணும். இப்போ அப்படி தான் நான் நடக்கிறேன், திருக்கோடியில் கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு வரேன். அதுக்காக ருக்மிணிக்கு காட்டியை அலங்கரித்து கூட்டின்னு போகிறேன். அந்த பக்கம் சிசுவானது அவனுக்கு வேண்டிய அலங்காரங்கள்லாம் எல்லாம் பண்ணி அவன் அப்படியே பக்கத்துலேயே அங்கேயே நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். சிசுவானோட கூட இன்னும் சில பேர்லாம் இருக்கான், நீங்களாம் எங்கேயும் போகாதவர்களா இங்கே கூடவே இருக்கும்னு சொல்லியிருக்கான். அதனால் எல்லாரையும் அங்கேயே பக்கத்தில் சில பேர் உட்காந்துருக்கான். சில பேர் இப்படி கிளம்பி வந்துட்டான். அப்போ தெரியாமா அந்த ஒரு ராத்திரி தான் பாக்கி இருக்கு, இன்னும் ஒரு தகவலும் வரக்கான்னு கிருஷ்ணன் என்ன சொன்னாலும் தெரியல. இங்கிருந்து போன பிராமணர் திரும்பி வரலையேன்னு ஒரே கவலை இருக்கு. நாள் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த யாத்திரைக்கு போயிருந்துருக்கா. ஊர்வலத்துக்கு மனசுக்குள்ள கிருஷ்ணன் தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த தூரத்தில் பார்த்தானா அந்த பிராமணர் வந்துட்டார், அங்கிருந்தே கை காமிச்சிருக்கா எப்படின்னு. அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கிருஷ்ணன் வரான்னு அர்த்தம் காமிச்சுட்டாங்க. அவருக்கு ஏதாவது பண்ணணும், உத்தமமான காரியம் பண்ணிருக்க, பெருமானை சேர்த்து வைக்கிறார் ஆச்சாரியர் அவர். நபச்சந்தி பிராமணாய பிரியம் அன்யே, இவருக்கு பிரியமா ஏதாவது பண்ணணும், உத்தமமான ஏதாவது கொடுக்கணும் அவருக்கு. அப்ப என்ன கொடுக்கறது, ஊரடத்துல போயிட்டு இருக்காரு இப்பதான், இப்ப என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு யோசிச்சாரா. பிரியம் அன்யே நன்னா, அந்த பிராமணரை பார்த்து கை கூப்பினாராம் லட்சுமி தேவி. அவர் இந்த காரியத்தை செஞ்சிருக்கார், தலையெல்லாம் கை மாறிதேனே அப்படிங்கிற அதுக்காக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். தத்துவனை வர கூகிற்றி ஆகி குயில பார்த்து சொல்றார், நம்ம கண்ணன் வரும்படி நீ கூவினையானால் உனக்கு தலையெல்லாம் கை மாறிதேனே, உனக்கு என் தலையே கொடுக்குற வேற கை மாறி எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் நினைச்சிருந்தார். ஆனா ஆச்சாரியர் அப்படி அர்த்தம் சொல்லல, தலையெல்லாம் கை மாறின என் தலையை உனக்கு வணக்கம் பண்றது தவிர வேற என்ன என்னால பண்ண முடியும் அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்ண. அப்படி தலையெல்லாம் கை மாறு கிடையாது, திராட்டியானவரே கை கூப்பிடுற அந்த பிராமணர் பார்த்து மனசுக்குள்ள ஒரு ஆசுவாசம் இருந்தது. நேரம் உள்ளுக்குள்ள போய் அந்த கிரிஜா தேவியை சேவிச்சு கர்ணனே எனக்கு பதியாக வரணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்திச்சு மறுபடியும் திரும்பி வர. இப்போது கிருஷ்ணன் வருவானா நாயா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தாருகன் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய சாரதி, அந்த சாரதியை கூட்டு அந்த பேர் ஏறி கிருஷ்ணன் நினைச்சு எங்கேயோ விடுவிடுன்னு போறானே அப்படின்னு பார்த்து பலராமன் பின்னாடியே செய்திட்ட கிடைக்கிட்டு வரார். அது கண்ணனுக்கு தெரியாது, தனியா போனாலே ஏதோ ஆபத்து இருக்குன்னு தெரியும், அவனுக்கு என்ன ரொம்ப பண்ண போறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வர. அப்படி ருக்மிணிப்பேட்டை வந்திருக்கோம், திடீர்னு நல்ல காற்று ஒன்று வீசிட்டு அதற்கு துளசி வாசனை வந்துட்டான். ஆக துளசி வாசனை வருவேன், அப்ப எங்கேயோ பகவான் இருக்கான் போல இருக்கே அப்படின்னு தெரிஞ்சுட்டான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காது கொடுத்து கேட்டான்னா பாஞ்சநேய பிரணாதம் கேட்கறான், நான் வந்துருந்துருக்கேன் அப்படின்னு மனசுல தெரிக்கிறான். ஆஹா, கிருஷ்ணன் வந்துருக்காங்க. பாஞ்சநேய பிரணாதம் கேட்ட உடனே அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஓடி வரான். இந்த ஊருடன் பார்த்துருந்ததுலாம் எல்லாரும் பார்த்து போயிட்டான். மற்ற பேர் கிருஷ்ணன் வந்திருக்காங்க, கிருஷ்ணன் பார்க்கலாம் கிருஷ்ணன் பார்க்கலாம்னு நகரத்தில் எல்லாரும் ரெண்டு பக்கமாக இருந்து கிருஷ்ணன் வரக்கூடிய அழக பார்த்துட்டு இருக்கேன். கிருஷ்ணன் பார்த்த உடனே ஆஹா, இவன் நம்ம ராஜ்யத்தில் நம்ம ருக்மிணி பிராட்டிக்கு இவன் மனாதனாக இருந்தால் கோரனா இருக்குமே அப்படிங்கிறார் ஒருத்தர். நம்ம அந்த பாக்கியம் பண்ணதையோ என்னமோ அப்படிங்கிறார் இன்னொருத்தர். ஒருத்தர் விடுகிட உள்ளே போய் பெருமாளுக்கு ஏற்றி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி நாங்கள் பண்ண பாக்கியம் சத்தியமாக இருக்குமானால் எங்கள் பூஜையை நீங்கள் அவசியம் ஏற்றுக்கிறதா இருந்தால் அப்போ கட்டாயம் அந்த கிருஷ்ணனையும் ருக்மிணி பிராட்டியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு போய் பிரார்த்திக்கிறேன். நம்ம இதுக்காக ஒரு சரணாகதி பண்ணுறோம். இப்படி ஊரே கிருஷ்ணனை பார்த்து ஆசைப்பட்டு ருக்மிணிக்கு ஏற்றவர் இவர் தான், இவருக்கு ஏற்றவர் அவர் தான், அப்படி ஆச்சரியமா இருக்கே இப்போ போய் வேற ஏதோ நடக்கிறது அப்படின்னு வரலாம் கள்ளப்பட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் வேலை வேலை எல்லாம் கடந்து நேர கிட்ட கிட்ட வரா. அங்கேயும் ஒரு கும்பல் நிறைய இருந்தது. தாமராஜகன்யம் ரதமாருக்ஷதீம் ஜஹார கிருஷ்ணோ த்விஷதாம் சமீக்ஷதாம். ருக்மிணிப்பேட்டை எங்க ஊரெல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஐயோ கிருஷ்ணன் வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய தடையை இப்படி மெதுவாக நகர்த்தி உரம் நேரெல்லாம் பார்ப்பார். பக்கத்தில் இந்த பக்கம் யார் இருக்கா அந்த பக்கம் யார் இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு போகிறதெல்லாம் கிடையாது, நஜியோட கூட போயிட்டு இருக்கார். அப்படி தலையை அப்படி நிறுத்தி இந்த பக்கம் பார்க்காங்கன்னா கிருஷ்ணன் தேர் பக்கத்தில் வந்துருச்சு. உடனே கண்ணன் வந்துட்டான் தெரிஞ்ச உடனே ஏன் அப்படி நேரம் போயிட்டு போகிற பேச அப்படி திரும்பிட்டான், இந்த பக்கம் திரும்பிட்டான். சாம்ராஜகன்யம் ரசம் ஆதுலு கஷதி அப்படியே சேர்ந்து ஏடிலாமோ அப்படிங்கிறதுக்காக திரும்புற மாதிரி இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. உடனே அடுத்த கஷணம் கையை கொடுத்தான் சுக்மினி பிரியாட்டி, இந்த கையை பிடிச்சிருந்தான் தேர்வு ஏறி நிச்சயம்தான் பட்டு ஒரு திரும்பி திரும்பிட்டு தேர்வு தாருக்கான்னு சொல்ல வேண்டாம். அவன் நல்ல சாரதியானபடினாலே ஒரு கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள தேர் போடு அந்த இடத்துல இல்லை. எல்லாருக்கும் என்ன என்னன்னே தெரியல, என்ன நடக்கிறது புரியல. ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவ, இத்தனை ராஜாக்கள் இருக்காரு, யாரை பத்தியும் கவலைப்படல, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு ஏன் நேரம் இருக்கு. ஆனால் என்ன அதுவும் புரியறதுக்கு நாயாயிருக்கு. மற்ற பேரும் ஒத்த கொத்த பேச ஆரம்பிச்சுட்டார். என்னாச்சு, இந்த கிருஷ்ணன் வந்தான் கை பிடிச்சு சுற்றின்னு போயிட்டான் அப்படியா அப்படின்னா. ஆமா நீங்க பாக்கலையா, இதை பேசிட்டு இருக்கா, கூட போட முடியும், போய் அவரை காப்பாற்ற வேண்டியதுதானே. ஆனா இதே உட்காந்து பேசிட்டு, ஆனா அந்த ருக்மி அப்படிங்கிற மாத்திரம் தான் கூட போனான். நான் விட மாட்டேன், கூட போறேன்னு ஒரு சைனியத்தை திரட்டிட்டு எவ்வளவு தூரம் போயிடுவான் நான் பாக்கிறேன் அப்படின்னு போறான். அது கூட இன்னும் சில பேர் திருக்குறதுன்னு சிசுவாளன் கிட்ட போயிட்டான். அந்த அவங்ககிட்ட விஷயத்த சொல்ல முடியும், அவன் நல்லா மாப்பிள்ளை அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஆச்சரியமாக நல்லா உட்காந்துருக்கானா. அதுல எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லாரும் பக்கத்துல இருங்கடா, லெட்டர் போட்டு வர வச்சிருக்காங்க. அவெல்லாம் வந்து உடனே ஏண்டா இப்படி ஏன் பயப்படுற, ஃப்ரெண்டு கல்யாணம் தான் நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னா. இல்லைடா பயமா இருக்கு, இல்லை கிருஷ்ணன் வந்து கூட்டின்னு போயிட்டா என்ன பண்ணுங்க, நீங்களாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருந்தான். கிருஷ்ணன் வந்து கூப்பிட்டு போயிட்டா நீங்கள தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் மற்ற பேரும் திரும்பி வந்து நான் மற்ற ஜெராசில் முதலானவெல்லாம் சிசுபாலனுக்கு ஆறுதல் சொல்கிறான். சிசுபாலனா கவலைப்படாதப்பா, எதுவும் என்னென்ன நடக்கிறதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறான். இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்குறான், முதல்ல அதை சொல்ல முடியும். அதெல்லாம் இருக்கு, எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஜெராசந்தன் சொன்னான், இவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் அப்புறம் இருட்டு வெளிச்சம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டாக தான் வரும். இப்போ என்னையே எடுத்துக்கோ, நான் போய் 17 தடவை கிருஷ்ணன் கிட்ட யுத்தம் பண்ணேன், ஏன் இவ்வளவு நாள் ஜெயம் வரும் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கேன். 17 தடவை யுத்தம் பண்ண அதுக்காக யுத்தத்தை விட்டுடக்கூடாது, மேலே மேலே யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். அதனால் என்னை பார்த்து நீ பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறான். சரி என்ன நடந்தது அதை சொல்லு அப்படின்னு நான் ஜெராசந்தன், ஒன்றும் இல்லை கிருஷ்ணன் வந்து தூக்கின் போய் ஏண்டா அதுக்கு தானே சொன்னேன், என்ன சொன்னேன் நீ, கிருஷ்ணன் வந்து தூக்கிட்டு போகிறான் பார்த்துக்கோங்கன்னு சொன்ன அதான் பார்க்கணுந்தோம் அப்படின்னா. நீ அதான் சொன்னேன், நீ சொன்னது தான் செஞ்சோம், நாங்கள் எல்லாம் பண்ண முடியும். கிருஷ்ணன் ஆச்சரியமாக ருக்மிணிக்கிறாரு, அப்படி அபகாரம் பண்ணி கூட்டு போகும்போது ஆண்டாள் கல்வி அவரை சொல்ல மாட்டேன், நாம் சொல்லக்கூடாது, அதுவும் அப்படி எதிர்பார்க்கறது. கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டியை கூட்டு போன மாதிரி என்ன கூட்டு போவானா ஆசைப்படுறேன். அதனால கண்ணனுக்கு பெண்ணாளன் அப்படின்னு ஒரு பேர் ஒன்று வச்சேன், அவர் யாரும் சொல்லலை, வேற என்னமோ ஆளுதான் உண்டு, சிறுவாளன் புள்ளாளன் மண்ணாளன் நாந்தகம் என்னும் உருவாளன் இப்படின்னா பேர் உண்டு. ஆனால் அழகாக பேர் வைக்கிற பெண்ணாளன், பெண்ணை ரட்சிக்கக்கூடியவன் இவன். கண்ணாளன் கோடி திருக்கண்ணி தன்னை கைப்பிடிப்பான் பின்னார்ந்திருந்த சிசுபாதன் பேசவீங்க அண்ணாந்திருக்கவே ஆங்கவனை கைப்பிடித்த பெண்ணாளன் பேருமூர் பேரும் அரங்கமே அப்படிங்கிறார். சிசுபாலன் கதையும் சேர்த்து சொல்லணும், அப்பதான் இவன் பெண்ணாளன் புரியல, பெரும சொன்னா புரியல. சிசுபாலன் அங்கு ஆங்கு இருக்க நாள் வாயப்படணும் இருக்கான் பார்த்துருந்தது, அவ்வளவுதான். கண்ணிதனை கைப்பிடிப்பால் தின்னார்ந்த சிசுபாலன் பேசிட்டு நான்கு இருக்கவே ஆங்கவனை கைப்பிடித்த பெண்ணாளன் அப்படின்னு, அப்படிப்பட்ட பெண்ணால என்னையும் கைப்பிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அண்டாள் சொல்றாரு. கிருஷ்ணன் வேகமா போக ருக்மிணி பிராட்டி பயப்படுறாரு, பயப்படாது அப்படின்னு பின்னாடியே ருக்மி வந்துட்டான் சைன்யத்தை திரட்டினு, ஐயோ நீ தனியா இருக்கிற ஒருத்தரா இருக்கிற அப்படின்னு பயப்படுறாரு. கிருஷ்ணா போனா காலர் தூக்கி விட்டுட்டான், இப்போ பாரு என்ன அப்படிங்கிற, இப்பதான் பிரபாவத்தை காமிக்க முடியும். ஆனா நீ அதெல்லாம் எதுவும் பயப்படாது, இப்ப பாரு அப்படின்னா ஒருத்தரா இருக்க எல்லாரோடையும் யுத்தம் பண்ணி மொத்த சைன்யத்தையும் ஓட ஓட விரட்டி அந்த ருக்மி இருக்கான் சொல்லி அவனை பிடிச்சி உயிரோடு பிடிச்சி சேர்க்காத கட்டி அவனை படவன் நீதானே விக்னம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் தலையை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் ருக்மிணிக்கிறாரு, என் சன்னிதியில் யாருமே வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே சரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வதம் பண்ணுற மாதிரி அவனை பண்ணணும், அவமரியாதை பண்ணணுங்கிறதுக்காக அவன் தலையை மொட்டை அடிச்சுட்டான். சிறைத்தான் அப்படிங்கிற உறுப்பினி நங்கையை தேனோற்றி கொண்டு விருப்புற்று அங்கேக நிறைந்தெதிர் வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைப்பிட்டான் வன்மையை பாட்டு போட்டா பரவாயில்ல, என்னென்னமோ படித்தான் உறுப்பினி ஆண் வெடிஞ்சு பார்த்துருக்கான். நாஸ்திரியம் அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்கிறான் கிருஷ்ணன். ஒண்ணும் இல்லை, சாந்தீபி மகரிஷி கிட்ட 64 கதைகள் படிச்சவங்க சொன்னான். இதை எங்க படிச்சவங்க கேட்கறான், ரொம்ப அழகா பண்றேங்க, ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறான். திருக்குற்றான் வீரம் சிறைய தலையை சிறைத்திட்டான் மண்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற அப்படிங்கிறாக அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். அந்த பலராமன் கூட வந்து பலராமன் கொஞ்சம் கஷ்டம், அவர் வந்துட்டார். ஏப்பா இப்படியா ஒருத்தர் பண்ணுவான், இல்லைன்னா இவன் என்னைக்கா இருந்தாலும் தடை பண்ணிட்டே தான் இன்னைக்கு விட்டா போயிடுவான். அதுக்கு மேலே கல்யாணத்துக்கு வந்து நிறுத்து அப்படின்வான் கிளைமேக்ஸ். அதனால மொட்டை அடிச்சு வச்சுட்டோம்னா இன்னொரு 3 வருஷத்துக்கு கிட்ட வர மாட்டான், வெளியில தலை காமிக்க முடியாது, ராஜாக்களுக்கெல்லாம் பெரிய அவமானம். அதனால அவன் பாட்டுக்கு எங்கே இருக்கணும் இருக்கட்டும், நாம சௌக்கியமா இருக்கலாம், அதுக்காக தான் இப்படி பண்ணேன். அது சரிப்பா பலராமன் சொன்னார், அது இது பண்றதுக்கு ஆள் இருப்பா, இங்கே நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணி இருக்கட்டும், இது அநியாயம் சொல்லலாம். ஏன்னா வச்சிடலாம், என்னன்னாலும் பந்து வரும் சம்மந்தி சுவாமி இப்படியா படுத்துறத சமந்திக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு அவன் தப்பாக நினச்சிட்டு போறோம். புதுசாக கல்யாணம் வாங்கி வந்திருக்கான், சரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னுட்டான். பகவான் பீஷ்மக சுதாம் ஏகம் நிர்ஜித்ய பூமி பானு புறமானிய விதிவட்டே உப்பையே குரு நேரம் துவாரகைக்கு கூட்டணும் வந்துட்டான். அவன் அப்பா மட்டும் ஒப்படைச்சிட்டான் ருக்மணி, அவளும் நல்லனாய் பார்த்து பத்திரிகையெல்லாம் போட்டு அந்த பீஷ்மக ராஜாவையும் வர வச்சு விதிவது சாஸ்திரப்படியாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சரியமா பண்ணார். கல்யாணத்தை மாற்றம் ஆச்சரியமா சுவாமி தேசியங்களும் சாதிக்கிறேன். இந்த கல்யாணங்கள்லாம் எப்படி நடந்ததுன்னு அழகாக யோகாஸ்திதியில் சொல்ற மாதிரி இங்கேயும் சொல்றேன். யாதவா பெரியது ஒரு ரசமா ஒரு விஷயம், ருக்மிணி பிராட்டினுடைய காலை பிடிக்கணும்னு சொல்லிட்டாரா ஆத்தியாரம் சப்தபதியில காலை பிடிச்சதா அழிச்சுன்னு போனோம். அதனால முதல்ல கையை பிடிக்கணும் அப்படின்வா பாத்தியாரெல்லாம் கையில கையை பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் காலை பிடிக்கணும் அப்படின்வா, காலை பிடிக்கணுமா அப்படின்னா கல்யாணத்திலே காலை பிடிக்கணுமா அப்படின்னா ஆமாம் 7 அடி எடுத்து வச்சாங்க மந்திரம் ஏக விஷய விஷ்ணுத்வான் மந்திரம். முதல் அடியில் நம்மை தொடர்ந்து விஷ்ணு வருவார், அதாவது 2 பேர் வாழ்க்கையை நடத்துகிறாராம். அதில் முதல் அடியில் இவா கூட விஷ்ணு இருக்கார், 2 அடியில் இவா கூட விஷ்ணு இருக்கு, ஒரு அடியிலையும் விஷ்ணு கூட வராது. ஏக்கம் விஷயம் முதல் அடியில் நல்ல ஆகாரங்கள்லாம் கிடைக்கிறதுக்காக பகவான் கூட வர, 2 எடுத்து வைக்கும்போது நல்ல பலம் கிடைக்கணுங்கிறதுக்காக பகவான் கூட வர. திரீம் விரதா விஷ்ணு சுவாமி 3 அடியில் நல்ல விரதங்கள்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணுங்கிறதுக்காக பகவான் விஷ்ணு கூட வர. நம்ம வாழ்க்கையில் என்ன என்ன நமக்கு உத்தேசமோ என்னென்ன பலனோ அது மொத்தத்துக்கும் பகவான் விஷ்ணு கூட இருந்து நடத்தி வைக்கிறார் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். அதனால் இந்த மந்திரத்தை தான் சொல்கிறான் கிருஷ்ணன், ஏக விஷய விஷ்ணு சுவாமி வேது அப்படின்னா நீ அப்படி சொல்ல எங்கள் விஷ்ணு காணுங்கிறான் கிருஷ்ணன், நீர் தான் விஷ்ணு அப்படியே அழகாக சொல்கிறேன். இப்படியாக விதிவது யசாசாஸ்திரம் அங்கே விவாகம்லாம் நடந்தது ஆச்சரியம். துவாரகாயாம் மகாநாசீட்டு மகாமோதபுரம் பிரசாம் வார்த்தையில ரொம்ப சந்தோஷம், ஜனங்களுக்கு எல்லாம் ஆனந்தத்தில் கிடைக்கிறாராம். ருக்மிணியா ரமயோபேதம் கிருஷ்ணம் திருஷ்டுவா ஸ்ரீயப்பதி, இத்தனை வெறும் கிருஷ்ணனா இருந்தா இப்ப ஸ்ரீயப்பதியாக கிருஷ்ணனாக இருக்கான் அப்படிங்கிறதுனால ஜனங்கள் எல்லாரும் ஆனந்தமா இருக்க, அந்த ஊருக்கும் லட்சுமி வந்து சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறபடினால சகல கேமங்களும் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டார். இது ஆச்சரியமாக ருக்மிணி பரிணயம் அப்படிங்கிறது அழகா நடந்தது. இதே மாதிரி அஷ்டம சிஷிகளை விவாகம் பண்ணினான் அப்படின்னு இருக்கு, ஒரு விஸ்தாரமான வைபவங்கள் இருக்கு. ஒரு சமயம் கிருஷ்ணன் துவாரகையில சபையில உட்காந்துருக்கும் போது தெருவில் ஒருத்தர் பிரகாசமா போயிருந்துருக்கார், உடனே அங்கிருந்து ஜனங்கள்லாம் ஓடி வந்து கிருஷ்ணன் கிட்ட மகாராஜா மகாராஜா சூரிய தேவன் வந்திருக்க அப்படின்னா, சூரிய தேவனாவது இங்க வருதா அது வந்தா கூட சொல்லிட்டு தானே வருவார், சொல்லாத வரமாட்டாரேங்க கிருஷ்ணன், இல்லை வந்திருக்க திருட்டு போயிருந்துருக்க அப்படின்னா உடனே திருப்பிடுன்னு போய் யாருன்னு பார்த்தாங்கன்னா சத்ராஜித்தன் ஒருத்தர் போயிட்டுருக்கான். நான் அவனை கூட்டேன், என்னடா இந்த பலவெல்லாம் இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு மணி ஒன்று வச்சுருக்கான் செமந்தக்க மணி அப்படின்னு பையன், அது நல்ல பிரகாசமாக இருந்தது, சூரிய தேவன் அவருக்கு கொடுத்துருக்காங்க, சூரிய பக்தர், அதனால் அது கொடுத்துருக்காரு அப்படின்னா அது போட்டுன்னு வெளியே போனால் தானே 4 பேருக்கு தெரியும், அதனால் அதை போட்டு இப்படி நடந்து வந்துருந்துருக்கான். என்ன என்ன இந்த மணி சூரிய பகவான் எதுக்காக கொடுத்த உனக்கு அப்படின்னா நான் சூரியன்கிட்ட பக்தி பண்ணேன் தபஸெல்லாம் பண்ணேன், உடனே இந்த மணியை என்கிட்ட கொடுத்து என்ன மாதிரி இது பிரகாசமாக இருக்கும், அது மாத்திரம் இல்லை 1 நாளைக்கு 8 பழம் ஸ்வரணம் கொடுக்கணும், அது 8 பழம் ஸ்வரணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னான் சத்ராஜன். எட்டு வளம் சொர்ணம் கொடுக்குமான்னு சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் ஆடு வாய்ப்படணும் மொத்த பேர் அப்படியா அப்படின்னு. கிருஷ்ணன் சொன்னான், சத்ராஜிதா இது உங்ககிட்ட இருக்கிறது உனக்கு ஆபத்து, மற்ற பேருக்கு தெரிஞ்சு சொல்லும், இப்போ உன்னை உயிரோடு விட்டு வைக்க மாட்டான். அதனால இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தமாக இருக்கும், இல்லாட்டா அவாவோட குடியிருக்க ஆபத்து, அதனால எங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அவன் கொடுக்க மாட்டேன்னு சத்ராஜி. சரி போல விட்டுட்டார் கிருஷ்ணன், எனக்கு ஆபத்து வந்துட போறதுன்னு தான் பயம். இவனுடைய கூட பிறந்த வந்து பிரச்சனை ஒருத்தன், அவன் அந்த வழியை போட்டு ஒரு சமயம் காட்டில் வேட்டையாட போனான், அங்கே ஒரு சிங்கம் வந்து அவனை அடிச்சுட்டு அந்த மணி ஏதோ விசேஷம் நினச்சுன்றது இல்லை படப்படலான் இருக்கேன் அடிச்சுட்டு அந்த மணி எடுத்துன்னு போச்சு. அது பக்கத்தில் ஒரு கரடி ஒன்று அது வந்து எனக்கு இந்த மணி வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சிருக்கு குட்டி கரடி. உடனே பெரிய கரடி வேணும் அது கெடுக்கணும் போய் அந்த சிம்மத்தை அடித்து அந்த மணி எடுத்துக்கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு கொடுத்து நீ வச்சுக்கோ அப்படின்னு. இது என்ன கதை ஒரு கரடியில் வந்து சிம்மத்தை அடிக்கிறதாரு அப்படின்னு கேட்க வேண்டாம், அந்த கரடி தான் ஜாம்பவான். அவன் சாதாரணமான இது இல்லை, ஜாம்பவான் தான் தன் குழந்தைக்காக இந்த மணியை வாங்கி கொடுத்துட்டேன். பிரசேகனும் போயிட்டான், சிங்கமும் போயிடுச்சு. அதுக்குள்ள ஜனங்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா கிருஷ்ணன் தான் பிரசேகனை கொண்டுட்டான் அப்படின்னு வதந்தி வந்துச்சு. சத்ராஜிதர் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான், கிருஷ்ணன் என்கிட்ட மணியை கேட்டான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். உடனே பிரசேகனன் அதை காட்டுக்கு எடுத்துன்னு போயிருக்கும்போது அவனை கொண்டுட்டு அந்த மணியை கிருஷ்ணன் எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு இவனே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சான். உடனே ஜனங்கள் எல்லாரும் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சு, ஒருத்தர் சொன்னா போறோம் உடனே மற்ற எல்லா இருக்கிற கைகாலெல்லாம் வச்சு எப்படி மெதுவாங்க நல்லா சொல்ல ஆரம்பிச்சான். கிருஷ்ணன் தான் எடுத்து போனா இவரை பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கிருஷ்ணன் தான் எடுத்து இவரை பார்த்தாரா கிருஷ்ணன் பிடிச்சிட்டானா அவன் ஓடிட்டானா அப்படின்னு வேற அடுத்தது இப்படி ஒன்று ஒன்றா அப்படி ஜனங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டேன், கண்ணே கண்ணே ஜபன் ஜனா அதுக்காக அப்படி போயிட்டே இருக்கு. கடைசியில் கிருஷ்ணன் காலுக்கு போய் எல்லாரும் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே தலைக்கு வந்திருக்கிற ஒரு தோஷத்தை போக்கடிக்கணும், ராஜாவா இருப்பாருக்கு அந்த ஒரு இது இருக்கு நான் ஒன்றும் பண்ணலேன்னு சொன்னா போறாது அதை நிரூபிக்கணும். அதனால கிருஷ்ணன் என்ன பண்ணா அந்த மணியை தேடி அவன் காட்டிட்டு போறான். இந்த பிரசேகன் இருக்கிற இடத்தை பார்த்தா, மிருதமான இடத்த சிம்மத்தை பார்த்தான், அது பார்த்தா அங்கே ஒரு குகைக்குள்ள ஒரு சின்ன கரடி ஒன்று அதை விளையாடிடுது. உடனே நேரம் அந்த கரடி கிட்ட போய் அந்த மணி என்ன அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள அந்த பெரிய கரடி இருக்காரு அவர் யுத்தத்துக்கு வந்துட்டார், இந்த மணியை பிடிக்கணும் தெரிஞ்சு செய்தி அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சார். இன்னும் கண்ணனும் அவரோட கூட யுத்தம் பண்ணான். இதே 28 நாள் யுத்தம் நடந்தார் ரெண்டு பேருக்கும், 28 நாளைக்கு அப்புறம் ஜாம்பவான் இது இப்பதான் புரியுது நீர் சாதாரணமானவர் இல்ல. எஸ்கே சதுக்கரிதரோஷ மோக்தி பத்மாதிசதே சுபித நக்ரதி நீங்கிலோபி சேது கிருத ஸ்வயச உஜ்வலித சலங்க. யார் சேதுவை கட்டினாரோ யார் நங்கையை குளித்தினாரோ அந்த ஸ்ரீராமனா தான் நீர் இருக்கணும், வேற யாருக்கும் என்னோட யுத்தம் பண்ண முடியாது. வேற 28 நாள் யுத்தம் பண்ணான்னா நீ ராமன் தான் அப்படின்னா கிருஷ்ணன் சிரிச்ச, நான் ராமன் தான், நான் கிருஷ்ணன் தான், நான் ராமகிருஷ்ணன் தான் இப்படி வேணா வச்சுக்கணும் அப்படின்னு உடனே அப்படியா ரொம்ப சந்தோஷமாச்சே என்ன வேணும் அப்படின்னா இந்த மணினால எனக்கு அப்பாதம் வந்திருக்கு இந்த மணி எனக்கு கொடுத்துருணும் தாராளம் இந்த மணியும் வச்சுக்கும் இந்த மணியும் வச்சுக்கணும் அப்படின்னா. அது என்ன ரெண்டாவது அப்படின்னா ஜாம்பவதி அப்படின்னு என்னுடைய பெண் அவன் நாரிமணி ஸ்ரீமணி ஸ்ரீரத்னம் அவள் அதனால இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கும் இவரையும் கூட்டின்னு போயிடும் அப்படின்னு கிருஷ்ணன் அவளையும் கூட்டின்னு அங்கே நகரத்தில் அவள் அப்பா அம்மா அப்படின்னா எங்கே கிருஷ்ணன் போனான் ஏ காணலையே அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டுருக்காள். துவாரகையில் கிருஷ்ணன் வரைச்சு அப்படி ஜாமூதி எவ்வளோ கூட ஜம்முன்னு வந்து இறங்கினான்னா அவருக்கு என்னடா இது ஏதோ மணியை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி விட்டான். அதுக்கப்புறம் அந்த சத்ராஜித்தனை கூட்டு அவங்ககிட்ட இந்தாப்பா இதுக்காக தானே இத்தனை படப்படுத்தினோம் அங்கங்கே எல்லாருக்கிட்டையும் வதந்தி பரப்பினேன் இந்த அந்த மணியை நீயே வச்சுக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். சத்ராஜிதம் அந்த இடத்துல போய் அவனுக்கு ரொம்ப வெட்கமாயிடுச்சு. ஒரு மகாராஜா மேலே இப்படியெல்லாம் பழிய சொல்லி கடைசியில் நாம் பண்ணதுதான் தப்பு, இது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான். உடனே என்ன பண்ணுறது இதுக்கு பிரத்தியா ஏதாவது பண்ணணும், கிருஷ்ணன்கிட்ட அபகாரப்பட்டுட்டோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான். இப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொன்னால் சுலபமாக ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு வழியை சொல்லிட்டேன். உனக்கும் கிருஷ்ணனுக்கும் அன்பு ஸ்நேகம் நன்னா வளரணும்னா ஒரு நல்ல வழி இருக்கு, நீ வந்து ஒரு பெரிய ஆழ்வார் பெண்ணை கொடுத்தா மாதிரி நீ பெண்ணை கொடுத்து சுசுரம் அமரம் வந்துடும் அப்படிங்கிறத கிருஷ்ணனுக்கு மாமனாலும் எல்லாரும் அவங்க கொண்டாடுவோம் அதனால் உங்க பெண்ணை கொடுத்துரு அப்படின்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சத்தியபாமாவை கொண்டு போய் நான் கிருஷ்ணனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சத்தியபாமாவை விதி பிரகாரமாக கிருஷ்ணன் விவாகம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஒரு சமயம் கிருஷ்ணன் அவனுடைய அர்ஜுனன் அவனுடைய சகாவான அர்ஜுனனோடு கூட யமுனா நதி தீரத்தில் இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான் போயிட்டே இருந்தான். நதிக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்டது, என்ன சத்தம் கேட்கறதுனா அர்ஜுனன் வெளில கையில் இருக்கணும், இல்லைன்னா இருக்கட்டும் உள்ள போய் பாரு என்ன சத்தம் பாரு அப்படின்ட்டு கிருஷ்ணன் கரையில் உட்காந்துருக்கான். உள்ள போய் பார்த்தா உள்ள ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளை மெதுவா அர்ஜுனன் மேல கூட்டி வந்து என்ன வேணும் எதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கார், என் பெயர் காளிந்தி அப்படின்னு பெயர், யமுனா நதி தான் நான் கிருஷ்ணன் தவிர வேற யாரும் எனக்கு பத்தியாக வரக்கூடாது, கிருஷ்ணன் தான் பத்தியாக வேணும்னா அதுக்காக தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இவர் இவர் தானே அப்படின்னா இவர் தான் ரொம்ப நாளாக யமுனா நதியில் பூச்சி போட்ட உடவர், அதனால் இவர் தான் எனக்கு பத்தியாக வரணும் அப்படின்னு சார். சரி அப்படியானா அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமாக விவாகம் அளிக்கும் அப்படின்னு காளிந்தி பத்தியாளர் அவந்தி தேசத்தில் மித்ரவிந்தா அப்படின்னு ஒரு பெண் இருந்தார். அவளுக்கு ஸ்வயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணார் அந்த ராஜ்யத்தில், அவள் அப்பாவெல்லாம் ஏற்பாடு பண்ணார். மித்ரவிந்தா வந்து ருக்மிணி பிராட்டி மாதிரி சுத்வா குணா அப்படின்னு கிருஷ்ணனை கேட்டு கிருஷ்ணனுக்கு மாலை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு முடிவு பண்ணிட்டார். ஸ்வயம்பர மண்டபத்தில் அநேக ராஜாக்கள் நிறைய பேர் எல்லாரும் வந்திருக்காள், எல்லாரும் வந்து உட்காந்துருக்கா. அப்போ வந்து ரெண்டு பேர் அவருக்கு சகோதரர்கள் கூட பிறந்தவர்கள் ரெண்டு பேர் இருக்கார், அவந்தியர்கள் அவந்தி தேசத்தை சேர்ந்தவர்கள். அவ ரெண்டு பேரும் இவ ஸ்வயம்பர மண்டபத்தில் இறங்கும்போது அவரை கூப்பிட்டு துபாய் யாருக்கு மாலை போடணும்னு நாங்கள் சொல்கிறோமோ அவருக்கு தான் நீ மாலை போடணும், இதெல்லாம் ராஜாங்க ரகசியம் உனக்கு புரியாது இதெல்லாம் சொல்கிறத கேள் அப்படின்னா, சரி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டார். அதோ அந்த ஸ்வயம்பர மண்டபத்தில் இந்த முதல் வரிசையில் இங்கே நாலாவதாக ஒருத்தர் நீலமேக சியாமரனாக சிரிச்ச முகமாக பங்கஜாட்சனாக ரொம்ப அழகாக பார்க்கும்போதே கவர்றாமல் அவருக்கு மாலை போடக்கூடாது. அவன் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் துரியோதனன் அப்படின்னு பெயர், நல்லா கடாவட்டி வீச மாதிரி வீசி வச்சுட்டு இருக்கான், கண்ணெல்லாம் பார்த்தாலே எப்பவும் ஆக்ரோஷத்தோடு கூட குரோதமாக இருந்துருக்கு, முகமெல்லாம் எப்பவுமே உரு உரு உரு அப்படின்னு இருந்துருக்கு. நேராக அவனுக்கு தான் மாலை போடணும், முதல்ல பார்க்கறதுக்கு பயங்கரமாக தான் இருக்கும், அப்புறம் நாலா வருஷத்துக்கு பழக பழக எல்லாம் சரியாக போகும் மொத்தம், அதனால இப்படி அப்படி தான் செய்யணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தியான். வேறு ரெண்டு பேருமா இவன் என்ன பண்ணால் கையில் மாலை வச்சுன்னு அழகா இன்னும் மண்டபத்துக்குள்ளே வரலை, அங்கேருந்து பார்த்தார் ரோடிலேருந்து பார்த்தார் கையில் மாலை வச்சுருந்தி அழுந்துருக்கான், அசைக்கி காமிச்சிட்டா வேறு ஏதாவது செஞ்சால் தொலைச்சிடுவேன் அப்படின்னுட்டான். பக்கத்தில் அவர் அம்மா வந்தார், எதுக்கடி அழுந்துருக்க கையில் மாலை வச்சுருந்து ஸ்வயம் வரும் நல்ல காலம் வரும் அழுந்துருக்கே அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா அவன் ரெண்டு பேர் அப்படின்னா அது பைத்தியம் இல்லை, அவன் என்ன வேணால் சொல்லட்டும் மாலை யார் கையில் இருக்கு உங்கள் தான் இருக்கு, அவன் மட்டும் இப்படி இருந்து மாலையை போட்டு நீ இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலையே, மாலையை உங்கள் கையில் கொடுத்து தான் முடியும். அப்போ ஒன்று இல்லை மாலையை போட்டால் அதுக்கப்புறம்னா அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கிறான் கிருஷ்ணன் உனக்கு என்ன மாலையை போடுறதோட உங்கள் கையை முடிச்சு போச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அவன் பார்த்துக்கிறான், சரணாகதி பண்ணுறதோட நம்ம காரியம் முடிஞ்சு போச்சு, சரணாகதி பண்ண போகிறோம் என்னங்கிறத அவன் பொறுப்புறான், அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணணும் கேட்டால் நிம்மதியாக உறக்கணும்ல சாமி தேசி நான் தூங்க வைக்கிறேன், நீ மாலையை போட்டுட்டு பாக்கிய கிருஷ்ண பார்த்தா உனக்கு என்ன தவிர்த்து கவலை அப்படின்னா ரொம்ப பிரசன்ன முகத்தோடு வர ஒரு ஒரு ராஜாவை பார்த்து சொல்வாள், இந்த ராஜா இந்த தேசத்தை சேர்ந்தவர், இவருக்கு இத்தனை ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது, இத்தனை ராஜ்யங்கள்லாம் அவருக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒருத்தரையும் அறிமுகப்படுத்துவார். இவ வந்து அந்த ராஜாவுக்கு மாலை போடணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் அடுத்த ராஜா கிட்ட போடுவார், உடனே அவர் முகம் கவுந்துடும், அடுத்து அடுத்தது அடுத்து அவர் முகம் கவுந்துடும், இப்படிதான் வழக்கம். இந்த அம்மா தைரியம் கொடுத்தாங்க இல்லையா, கூட வர ஒருத்தர் ராஜாக்கு அறிமுகப்படுத்துறவர், இவர் இந்த பெண்ணை மெதுவாக அந்த மித்திரங்களை கூட்டின்னு போய் இவ்வளோ இருக்காரு முதல் ராஜா அப்படின்னு இதை குடுகுடு நேராக போய் அஞ்சு ராஜாக்கள் தாண்டி போய் கிருஷ்ணகிட்ட மாலை போட்டுருக்கு, ஒன்று பேசுறதுக்கே வழியில் நீ யாரையும் பற்றி எதுக்கு இந்த கதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கண்ணன் கழுத்துற மாலை போட கண்ணை உடனே அப்படியே கையை பிடிச்சி தூணும் போயிட்டான், ராஜாக்கள்லாம் விட மாட்டான், எந்த சுயம்பரமானாலும் யுத்தம் இல்லாத கிடையாது, கல்யாணத்தில் சண்டை அப்படிங்கிற அன்னைக்கு வந்து இன்னும் சித்திரியர்கள் சித்திரியர்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் போடுவோம், நம்மளால நமக்கு ஏற்ற மாதிரி சட்டம் போட்டுருவோம், அவங்களோட மொத்த பேர் யுத்தத்துக்கு வர அத்த பேர் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு நேராக கூட்டு போய் அம்மா அப்படின்னுட்டான், தேவகை கிட்ட கொடுத்துரும் அதோ பாரு அடுத்த பெண் வந்துட்டான் அப்படின்ட்டான். கௌசல தேசத்தில் நக்ரஜித் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார், அவருடைய பொண்ணு நாகரஜிதி அப்படின்னு பெயர், அவர் வந்து ஏழு காளைகளை அடக்கினா தான் என் பெண்ணை குறிப்பேன் அப்படின்னு சொன்னால் பாகவத ஒரு கதை ஹரிவம்சத்தில் வேற மாதிரி, அதனால் நேர கிருஷ்ணன் அவர்கிட்ட போய் இல்லை ஏழு காளைகளை அடைக்கிறாத உன் பெண்ணை குறிப்பேன் சொல்கிறீங்க ஏன் ஏன் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், ஏழு காளைகளை அடைக்கினா தான் உங்கள் பெண்ணை அடக்க முடியும்னு அர்த்தம், என்ன அர்த்தம் அப்படியே இல்லை அப்படின்னா இல்லை உன் சங்கத்தப்படி நடக்கட்டோம்னா உடனே ஏழு காளைகளை அடக்கி அவரை விவாகம் பண்ணியிருந்தார். லக்ஷ்மணா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவன் அப்பா என்ன பண்ணார், திரௌபதி சுயம்பரம் மாதிரி மேலே இருக்கக்கூடிய லட்சியத்தை அடிக்கணும் அப்படின்னு. அது அவர் வேலூர்ல என்ன பண்ணிட்டார், மேலே இருக்கிற லட்சியத்தை கீழே பார்த்து அடிக்கணும், ஆனால் இது மேலே லட்சியம் இருக்கு, இது கண்ணுக்கே தெரியாத இன்னொரு இடத்துல அங்கேருந்து அடிக்கணும்ட்டார். இந்த கதையெல்லாம் திரௌபதி கிட்ட சொல்கிறார். திரௌபதி கிட்ட ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பத்னிகள் எல்லாரும் சொல்கிறார் தங்கிறேன் வரும் பாகவதத்தை. திரௌபதி இந்த கதை வரைக்கும் ஆச்சரியங்க, அப்படியா இது எங்க கதை மாதிரி இருக்கே அப்படின்னா, இது உன் கதை இல்லை, இதாவது அந்த லட்சியத்தை கீழே பார்க்குறான் அர்ஜுனன், கீழே அந்த லட்சியத்தை பார்க்க முடியும், ஏதோ எண்ணெயோ ஏதோ அதில் பார்த்து மேலே அந்த மீனை அடிக்கணும் அப்படின்னு இருக்கு அவருக்கு. இது அப்படிங்க கீழே பார்க்கறதுக்குலாம் எதுவும் பண்ணும், ஒரு தரம் பார்க்கணும் அவ்வளோதான், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை அடிக்கணும் அப்படின்னா, ஓஹோ அப்போ எங்கள் ஆத்துக்கார அர்ஜுனன் அப்படின்னா, உங்கள் ஆத்துக்கார அர்ஜுனன் வந்து பார்த்துட்டு போயிட்டார், சரி முடியாதுன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் தான் வந்து அந்த லட்சியத்தை அடித்து என்னை விவாகம் பண்ணிட்டான், ஏற்கனவே என் மனசில் அவன் அடிச்சுட்டான், இப்போ ரெண்டாவதாக இந்த லட்சியத்தை அடித்தான் அப்படின்னா நிலக்கணம். அதிகமாக இது கல்யாணங்கள்லாம் வரைக்கும் நடந்தே வந்து தேவகியும் வசுதேவரும் ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து கோயிலில் போய் பெருமாள் செய்ய வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ணன் கிட்ட வந்து, கிருஷ்ணா எங்களுக்கு ஒரு ஆசை அப்படின்னா என்னென்ன, ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்னா, நான் கல்யாணம்லாம் நிறையா நடந்துருக்கேன், நாங்கள் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணிக்கோண்டா அப்படின்னா, சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாள். அவருக்கு பத்ரா அப்படின்னு கேட்டைய தேசத்தை சேர்ந்தவர் அவர். இப்படியாக அஷ்டமகிஷி விவாகம் அப்படின்னு அஷ்டமகிஷிகள் கிருஷ்ணனுக்கு பிரதானமாக எல்லாருடையும் ஆச்சரியமாக ஆனந்தமாக பகவான் இருந்திருக்கார். நரகாசுரனுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் அங்கே அதிதி மாதாவெல்லாம் சொல்ல கிருஷ்ணன் வந்து சத்யபாமாவை துணியாக கூட்டிட்டு போய் முரண் அப்படிங்கிற நரகாசுரனுக்கு மந்திரியாக இருக்கான், அவனையும் ஜெயிச்சு முராரி அப்படின்னு திருநாமம் வந்தது, நரகனை கொண்டு நரகாரி அப்படின்னு திருநாமம் வந்தது. நரகாசுரனை கொன்னனால தான் நமக்கு தெரியும் தீபாவளி நாள், நரகாசுரனை கொண்டு எல்லாரையும் தான் கொன்னார், நரகாசுரனை மாத்திரமே வதம் பண்ணார். ஏன் அவனை கொண்ட நாள் மாத்திரம் ஏன் அத்தனை விசேஷம் அப்படின்னா, 16,000 ஸ்திரீகள் பிடிச்சி வச்சிருக்கான், எல்லா ராஜகுல ஸ்திரீகள் அந்தந்த ஊருக்கு போக வேண்டியது, அந்தந்த ராஜாவில் ஒன்றும் இல்லாத சின்ன ராஜாவாக தான் இருக்கட்டும், போய் அவளை அடிச்சிட வேண்டியது, அந்த அந்த பெண்ணை பிடிச்சி இங்கே சிறையில் போட்டுவிட வேண்டியது, எல்லாரும் இப்படி பிடிச்சி பிடிச்சி எல்லாரையும் சிறையில் போட்டு 16,000 பேர் பிடிச்சி வச்சிருக்கான். அத்தனை பேரையும் கிருஷ்ணன் ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா, அப்போ அதனால தான் கொண்டாடுறோம், அதுக்காக தான் கொண்டாடுறோம். நரகாசுரன் போயிட்டான், நரகாசுரன் போயிட்டாங்க கொண்டாடுறது சொல்ல முடியாது, ஏன்னா சரி நரகாசுரன் போயிட்டா சில பேர் நம்பவே இல்லை, நரகாசுரன் இருக்கான்னு நினைக்கிறேங்கிறா சில பேர், இன்னும் கூட இருக்கான். ஆனால் இத்தனை பேர் அவ நாரதன் வந்து சொன்னார் கிருஷ்ணன் வந்து உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னா, அதனால் அதுலேருந்து கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கான், கிருஷ்ணன் எப்படி இருப்பான், கிருஷ்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணாமே சொல்லிட்டு இருக்கான், கிருஷ்ணன் எப்படி வந்து காப்பாற்றுவான் அதையே நினைச்சிட்டு இருக்கான். இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து நரகாசுரனை கொண்டு மொத்த பேரை ரிலீஸ் பண்ணி நீங்கள்லாம் உங்கள் ஆத்துக்கு போகணும்னு ஒரு சொத்தில் அனுப்பிச்சுட்டான், யார் யார் எந்தெந்த ராஜ்யத்துக்கு வந்தங்களோ அந்தந்த ராஜ்யத்துக்கு இவனே மட்டுமே கொண்டு விட்டுட்டான். எல்லாரும் கிருஷ்ணனை பார்த்த உடனே இவன் மனசில் இருந்தது கிருஷ்ணன் தான், இப்போ நேராக பார்க்கும்போது முதல் புருஷன் கிருஷ்ணன் தான், பார்த்த உடனே அவன் முடிவு பண்ணிட்டா கிருஷ்ணன் தான் விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் இருக்கட்டும் முதல் போங்க அப்படின்னு அந்த ராஜ்யத்துக்கு அனுப்பிச்சுட்டான். எல்லாரையும் யார் யாருக்கு அட்ரஸ்டோ, அப்போ 16,000 பேர் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். 16,000 பேர் மாத்திரம் இந்த லோகத்தில் மொத்த பேருமே அட்ரஸ் நான் தான் எழுதி வச்சேன் அப்படின்னு நான் அட்ரஸ் இல்லை அனுப்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகள் சொல்லி அவன் அப்பாக்கள் தான் வந்து கிருஷ்ணன்கிட்ட வந்து விவாகம் பண்ணிக்கணும் என் பொண்ணு அப்படின்னு ஒத்து ஒத்தராக வர்ற ஒத்து ஒத்தராக விவாகம் பண்ணால் 16,000 நாள் ஆகும் டைம் இல்லை, அதனால் என்ன பண்ணால் எல்லாருக்கும் ஒரே முகூர்த்தம் குறித்தான், அந்த முகூர்த்தத்தில் 16,000 ரூபத்தை எடுத்துருந்தான், 16,000 பேரை விவாகம் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் 16,000 பேரோட கூட கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் வந்து குருத்தனம் பண்ணுறான். அதான் வேண்டிய நாரதருக்கு ஒரு சந்தேகம் உண்டு, இவன் எப்படி 16,008 பேரை சமாளிக்கிறார், ஏற்கனவே 8 பேர் இருக்கு, அவன் ஒருத்தி வச்சுட்டே அழகிருக்கான், 16,008 பேரை வச்சு ஆச்சரியமாக சமாளிச்சுருக்காரு கிருஷ்ணன், எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் பண்ணால் நாரதர் பிடிவிடும் வந்து இறங்கி வந்தார், துவாரகைக்கு வந்துட்டார். அப்போது கிருஷ்ணனுடைய கிரகம் ஒரு பெரிய நகரம் உண்டு, கிருஷ்ணநகர் அப்படின்னு ஒரு கிரகத்துக்குள்ளே போனால் அங்கே கிருஷ்ணன் இருக்கான், அது ஒரு மனைவி ஒருத்தி இருக்கார், நேரம் உள்ளுக்குள்ள போய் கிருஷ்ண வரவேற்றான். நாரதரே வாரம் வாரம் சௌக்கியமா எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல சௌக்கியமா தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவருக்கு வேண்டிய பூஜை எல்லாம் பண்ணி கிருஷ்ணன் அமைச்சு உடனே கிருஷ்ணன் அடுத்த கிரகத்துக்கு போனேன். அங்கே போனால் அங்கே ஒரு கிருஷ்ணன் இருக்கான். நாரதரே வாரம் வாரம் எப்போ வந்தேன் அப்படின்னு கேட்டான். இன்னும் இந்த வேடிக்கை தானே வேண்டாங்கிறது அப்படின்னு நாரதர், நான் எப்போ வந்தேன் உனக்கு தெரியாதா, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த கிரகத்துக்கு போனேன். அவனும் நாரதரே சுவாகத்தில் சுவாகத்தில் எப்போ வந்தேன் அப்படின்னு அப்போதான் புரிஞ்சு 16,000 ரூபத்தை எடுத்துட்டுருக்காங்க இவன் அப்படின்னு. அதுக்கு ரூபா அப்படி தரவிருந்து வெளியில் வந்த கிருஷ்ணன் வந்தான். தனியாக நாரதர் கிட்ட கேட்டான், என்ன பார்த்தீரா யோகமாயை பார்த்தம்பா, இப்போ தான் நான் புரிஞ்சிருந்தேன் அப்படின்னா, உம்ம காரியம் இங்கே பதிக்காது, இப்போ தெரிஞ்சுல கலகம் பண்ணிட்டு போனான்னு இந்த இடத்துல நடக்காது. ஏன் அப்படின்னா, நான் வந்து தர்ம குடும்பம் பண்ணுறேன், நான் தர்மாவிருத்த காமோஸ்மி பூதானாம் பரத ரிஷபம். தர்மத்தை ஆசிரியிச்சு கிரகஸ்த தர்மம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்போ யார் எந்த கலகம் பண்ணாலும் நடக்க போகிறது. தர்மம் இல்லை அர்த்தந்தான் பிரதானம் அப்படின்னா, வேற ஏதோ பிரதானம் அப்படின்னா, அப்படி இருந்தால் யார் வேணா என்ன வேணால் கலகம் பண்ணலாம் அப்படின்னு தானே. ஆனால் தர்மானுத காமோஸ்மி அப்படிங்கிற பகவத்கீதை காமங்கிறது தப்பு இல்லை, தர்மத்துக்கு ஏற்ற காமம் அப்படின்னு இருந்து வச்சுக்கோங்க. நான் தாங்கிற கிருஷ்ணன் தர்மாவிருத்தமான காமனா நான் தான் இருக்கேன் அப்படின்னா, அதனால இத்தனை பேர் விவாகம் பண்ணியிருந்தாலும் இத்தனை பேரையும் நான் ரட்சணம் பண்ணுறேன். 16,000 தேவி மாறு பார்த்து இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் அண்டார் கொண்டாடு. அத்தனை தேவிமாரோடு கூட ஆச்சரியமாக குடும்பம் நடத்தியிருந்தார். கர்ஹிச்சி சர்க்கம் அப்படின்னு ஒரு சர்க்கம் இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில், ரொம்ப விசேஷமானதா. கர்ஹிச்சி சுகமாசீனம் சதல்பஸ்தம் ஜகத்குரும் பதிம் பத்ய ஜகத்தும் பயிஷ்மி அப்படின்னு வரும். கேரளத்தில் பூந்தானம்னு ஒரு பக்தர்கள் தகுந்த, அவர் வந்து கிருஷ்ண பக்தர். அந்த கோயிலில் சிவன் கோயில் உண்டு, அந்த கோயில் உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். இவர் இந்த கர்ஹிச்சி சர்க்கம்னு பேர், கர்ஹிச்சின்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இந்த கர்ஹிச்சி சர்க்கம் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 சர்க்கம் பாராயணம் பண்ணிவிட்டு அந்த அடையாளம் வச்சுட்டு போயிட்டார். மறுநாள் காலத்தால் வந்து பார்த்தா அந்த அடையாளம் கர்ஹிச்சி சர்க்கத்தில் இருக்கு. உடனே அது பாராயணம் பண்ணார். அப்புறம் இது நேற்றே ஆளுக்கு அப்படின்னு இந்த கூட 100 ரூபத்துக்கு 20 சர்க்கம் பாராயணம் பண்ணிட்டு அங்கே அடையாளம் வச்சுட்டு போனார். அதுக்கு மறுநாள் பார்த்தா அப்போ வந்து கர்ஹிச்சி சர்க்கத்தில் இருக்கு. இவருக்கு என்னன்னு புரியல, ஏன் கர்ஹிச்சி சர்க்கத்தை வந்து ராத்திரி இவர் சாதுத்வாரம் வழியாக பார்த்துட்டே இருக்கார். பார்த்தா ராத்திரி 12 மணிக்கு சிவபெருமான் வந்து ஸ்ரீமத் பாகவத புஸ்தகத்தை பிரித்து கர்ஹிச்சி சர்க்கத்தை பாராயணம் பண்ணுறாங்க நித்தியமே. அப்போ தான் அதனுடைய பெருமை இவருக்கு புரிஞ்சுது. ருக்மிணி பிராட்டியானவர் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். பத்தியும் பதிவு சர்க்கத்தையும் வைஷ்ணி என் ஜனையும் நிறையா விசிறியெல்லாம் விசிறி சக்தி ஜனங்களோடு கூட ஆச்சுன்னா சேவை பண்ணிட்டு போக கிருஷ்ணன் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தார். ருக்மிணி பிராட்டி, நான் ரொம்ப நாள் யோசித்தப்பறம் எனக்கு ஒரு விஷயம் தோன்றது. நிஷ்கிஞ்சனா பயம் சஸ்வது நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியாக, ஏ விவாகத்தில் ஏதோ நீர் ஏதோ சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து ஒன்று விவாகம் பண்ணிட்டேன். ஆனால் உமக்கு நான் ஏற்றவன் கிடையாது, உனக்கு ஏதோ நல்ல ராஜாவாக யாராவது பார்த்து நீ விவாகம் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிஷ்கிஞ்சனேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது எனக்கு அப்படி மாறி நிற்கின்றேன். இப்பவும் கூட என்னை கூட சேர்ந்தவாடெல்லாம் பாரு, மொத்தமே நிஷ்கிஞ்சான தான். ரொம்ப பெரிய பெரிய ராஜாக்களையெல்லாம் கூட்டி வச்சு பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன். நான் ஒன்றும் இல்லாதவா யார் இருக்காலோ அவளை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நான் அவள் கூட தான் போயிட்டு இருப்பேன். அப்போ உங்கள் பெருமைக்கு ஏற்ற மாதிரி நான் இல்லை, உங்கள் பெருமைக்கு ஏற்ற மாதிரி நீ வேற ஏதோ விவாகம் பண்ணிட்டு இருக்கணும்னு போல இருக்கு. நான் ஏதோ நீ சொன்னீங்கிறதுக்காக நான் வந்து விவாகம் பண்ணிட்டேன். அது நிச்சயமோ அனுச்சிட்டமோ என்னமோ தெரியல, ஒரே குழப்பமாக இருக்கு. இப்போ கூட என்ன ஆயிடுது அப்படின்னு பேச ஆரம்பித்தேன். இந்த கேட்ட உடனே இப்படி பிராட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே பதறி போய் கிருஷ்ணன் சதுர்பூஜனாக 4 கை எடுத்திருந்தான். ஒரு கையினாலே இருக்குமே பிராட்டியை எடுத்திருந்தான், இன்னொரு கையினாலே அவருடைய தலையெல்லாம் கோதி விட்டேன், இன்னொரு கையினாலே அவரை ஆஸ்வாசப்படுத்தினான், இன்னொரு கையினாலே அவரை ஆலிங்கனம் பண்ணிடுறான். உம்முடைய மாமம் என்னங்கிறது எனக்கு தெரியும், தெரிஞ்சும் நான் இதெல்லாம் எதுக்காக சொன்னா ஒரு வேடிக்கை தான் சொல்லியிருந்தான். எப்போவுமே இந்த சாமிக்கு நம்ம சண்டை போட்டால் போகிறார், சமாதானப்படுத்த தெரியும், அதனால் சமாதானப்படுத்துகிறான். அழகா ஒன்றா நீ கொடு, நீர் கிடைக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுக்கணும், நீ என்ன பேசுகிறீர் அப்படிங்கிறத கேட்கணுங்கிறதுக்காக மாசப்படுத்தினா வெறுமை தான் இப்படி இல்லை சொன்னேன் அப்படின்னா, இப்போ நீ பிரதி அழகாக சொல்கிற தியாசுரட்சிதோபதிஷ்டா ஸ்ரீலாங்கிருகேஷு கரகோஸ்வீலான பிரத்யாக யத்கர்ண மூலம் அதிகர்ஷண நோபயானாது யுஷ்மத்கதாகரவிஞ்ச சபாசுகீதா. பகவான் கிட்ட சொல்ற, நீர் என்னுடைய கிரகத்துல நீர் ஆபம் பண்ணும் நித்தம் வசிச்சு இருக்கும் போது எனக்கு என்ன குறை இருக்க முடியும்? மற்றதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னுடைய கிரகத்துல மாத்திரம் இல்லை, லோகத்திலேயே யார் யார் குடும்பம் நடத்துறாலும் அந்த குடும்பம் நடத்துறவாளுடைய கிரகத்துல நீர் இருந்து அப்படின்னு சொன்னா அப்ப அவ சொல்லுமா இருக்கு. பகவத் சேவை பண்ணிட்டு பர்த்தா படக்கூடுவ, பர்த்தாவும் பத்னியும் புத்தர்களும் எல்லாரும் நல்லா இருக்கா அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய கதை இல்லை, உன்னுடைய பேச்சு இல்லை, உன்னுடைய ஆராதனை இல்லை, உன்னுடைய நாமம் இல்லை, உன்னுடைய பாராயணம் இல்லை அப்படின்னு இருந்தது விஷயம். அப்போ அந்த குடும்பத்தில் கணவன் அப்படிங்கிற பெயரில் காலமாடும் ஒட்டகமும் இருக்கு, மனைவி அப்படிங்கிற பெயரில் காலமாடும் காரியம் தானே பண்ணுறான். ஸ்ரீநான் கிரகேஷு கரகோஷ விடாலு பிருத்தியாக வேலைக்காரன் இருப்பான், அவர் சொன்னதை எல்லாம் செய்யறதுக்கு பொதி சுமக்கிற ஒட்டகம் இருக்கும், சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு வேலைக்காரன் இருப்பானே தவிர கணவன் இருக்க மாட்டான். அதே மாதிரி மனைவி அப்படிங்கிற பேரில் மாடு இருக்குமே தவிர மனைவி இருக்க மாட்டான். ஆனால் யுஷ்மத் கதா கிருஷ்ண கதா இருந்தது, கிருஷ்ண ஆராதனை இருந்துச்சு, அப்போ தர்மம் இருக்கும் அந்த இடத்துல கிருஷ்ணத்தாலேயே அப்படின்னா. அப்போ எங்கதே நான் சொல்லணுமா? அதனால ஹரவிரிஞ்ச சபா சுகீதா சத்தியலோகத்தில் பிரம்மா புத்தம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா கிருஷ்ணகதையை சொல்லிட்டு தான் புத்தம் பண்ணிட்டு இருக்காரு. கைலாச லோகத்தில் சிவன் கொடுத்தனம் பண்ணுறது கிருஷ்ணகதையை சொல்லிட்டு தான் கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கா அவ்வளோ. அதனால் பூலோகத்திலையும் உன்னுடைய கதையோடு கூட உன்னுடைய ஆராதனத்தோடு கூட இருக்கிறவா தான் தர்ம ரீதியிலே குடும்பம் நடத்துகிறார். மற்றவர் நடத்துறது குடும்பமே இல்லை அப்படின்னு அழகான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார். அதனால பெருமாளும் பிராட்டியமாக ஏறதிருக்கிற இடத்துல நாம் பண்ணுற கிரக தர்மங்கள் எல்லாம் அவளுக்கு ஆராதனமாக மொத்தமே இருந்துருக்கு அப்படின்னு சார். ரெண்டு பேருமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறாள். கிருஷ்ணஸ்யாசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமஹ விரக்த இந்திரியார்த்தேஷு. கிருஷ்ணனுக்கு ஒரு சகா ஒருத்தர் இல்ல விரக்தன் அப்படி ஒரு வைராக்கியம் குச்சேல அப்படியே ரொம்ப நாள் கிருஷ்ணனை பார்த்து ரொம்ப நாள் இருந்துருக்க அவருடைய பத்தியும் அதே மாதிரி ரொம்ப திருப்தியாக இருக்கிறவா. எதுவாக சொன்னால் நாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோமே வறுமையில் இருப்போமே, உங்களுக்கு சகாதான் சிரியப்பதி ஆச்சே வாரகேஸ்வரன் ஆச்சே போய் ஏதாவது கேட்டு வாங்கி வாங்கோ அப்படின்னா கிருஷ்ணன்கிட்ட போய் கேட்கறதா இருக்கும் அப்படின்னு போய் கேட்கக்கூடாது. அவங்ககிட்ட சகா கிட்ட போய் கேட்பாரா ரொம்ப வேண்டியவர் அப்படின்னா ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் நூத்தர் அறிமுகப்படுத்தார், இவர் இருக்கார இவர் தான், இவர் பேர் என்ன அப்படின்னா இவர் பேர் ராமன் பெயர். ரொம்ப ஆச்சரியமா அந்த ஆபீஸ் எல்லாரும் இருக்கார். அது மாத்திரமே இவருக்கு ஒரு சுபாவம் உண்டு அப்படின்னா என்ன சுபாவம் அப்படின்னு கேட்டா யார்கிட்ட பேச ஆரம்பித்தாலும் அடுத்த ரெண்டாவது நாள் ரொம்ப சகஜமாக அன்பாக பழகுவார் அப்படின்னா உடனே அப்படியா அப்படின்னு கை பிடிக்கிறேன் அப்படியா சந்தோஷம் ஆமாம் அப்படின்னா அவரும் சந்தோஷம் அப்படின்னு ஒரு 20,000 ரூபாய் கடனாக கொடுவோம் அப்படின்னா அன்பாக பழகுறேன். இது மித்திர லட்சணம் நினச்சி அதனால அப்படி மித்திரன்னா பைசா கேட்கறதுல இருக்கக்கூடாது. கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் என் மனசில் இருக்கான், கிருஷ்ணனுடைய மனசில் நான் இருந்துருக்கேன், இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைத்திரம். அதனால் அவங்ககிட்ட போய் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆனால் திருப்பி திருப்பி சொல்கிறான். இவோ சுத்தமாக தட்டிதான் பசினாலேயே எடுத்து போனவள் அப்பா குழந்தைகள் பேர் நிறையா பேர் இருக்காங்க. இப்படி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லவே இருக்கும் கோபம் வரல. யோசித்து பார்த்த சரி என்ன சந்தர்ப்பம் அயம் ஹி பரமோலாபா எதை உத்தம ஸ்லோக தரிசனம் கிருஷ்ணனை பார்த்துட்டு வரலாமே இது நல்ல லாபமாச்சே அப்படின்னு சரி அப்படியெல்லாம் சரி போக வேண்டியதுதான் கேட்கறதுக்கு வாங்க பார்த்துட்டு வாங்க. ஆனால் வெறும் போய் பார்க்க முடியாது, ஏதாவது கொண்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆசை இருந்தால் தானே கொண்டு வரது. யாச்சித்வா வேற பக்கத்து ஆசை எதிராக்கில் போய் அங்கே போய் கொஞ்சம் யாச்சனை பண்ணி அவள் வாங்கி அது எடுத்த கொடுக்குறேன் முடிச்சு போட்டு எடுத்துன்னு போவோம் அப்படின்னா முடிச்சு போட்டால் வஸ்திரத்தில் இடம் இல்லையா ஒரு பிஷில் குச்சியில் அதனால தான் பேர் தீஞ்ச வஸ்திரம்னு அர்த்தம் குச்சியில் தீஞ்ச வேஷ்டி அப்படின்னு பேர் அவருக்கு முடிச்சு போடுற முடிச்சு போட முடியல அந்த பக்கம் முடிச்சு போடுற முடிச்சு போட முடியல மூணாவது பக்கம் பார்த்தா அங்கேயும் முடிச்சு போட முடியல. கிருஷ்ணனே பார்த்து எதுவும் இடம் கொடுத்துருந்தா போடு நாலாவது பக்கத்தில் மாத்திரம் முடிச்சு போட முடிஞ்சிருக்கு. இதை முடிச்சு போட்டு கோயிலில் போட்டு அப்ரூவல் மாதிரி கிருஷ்ணனை பார்க்க போடுவோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அப்படியே வீட்டுக்கு நேரம் வந்த துவாரத்தையில் ஆங்கிலத்துக்குள்ள உள்ளே போனால் போகலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். அங்கே வாயு கவலைகள்லாம் இருக்கா பிராமணா வந்தால் விட்டுருங்கன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். அவள் இப்படி பார்க்குறாங்க இவரை விட்டுடலாமா வேண்டாமா இவர் பார்த்தா கண்ணன் உட்கொள்ளும் சொல்றான், ஆனா இவர் வேஷத்தை பார்த்தாலும் அவருக்கு ஒரே ஒரு மாதிரி. ஆனா சுடீரில் கிருஷ்ணன் பாக்குறான், இவர் வந்திருக்கிறத பார்த்து ருக்மணி பிராட்டியோட சட்டியில உட்காந்துருப்பான். இவர் வந்திருக்கிறத பார்த்து உடனே விடுவிடு வேகமா ஓடி வந்து குசேலரை இருக்க ஆளுங்க மண்டு பிரிவிட்டோ யமுஞ்சது அப்பிந்து நேத்ராபியாம் புஷ்கரேஷன இருக்க கட்டிட்டார். குசேலருடைய முதுகெல்லாம் நனைஞ்சு போச்சான். இப்படிப்பட்ட கண்ணன் நம்மளை கட்டிக்கிட்டானே அப்படின்னு குச்சேலர் அழுதா பரவாயில்ல. குச்சேலருடைய முதுகு நடந்திருக்கனா கண்ணன் அழுதுருக்கான். பிரீதா பிரீத்தி நாள் அப்படியே அவர் கூப்பிட்டு கட்டில உட்காந்து விசிட்டு ருக்மிணி பிராட்டி விசிறி விசிறான். கிருஷ்ணனுக்கு விசிற மாதிரி இவருக்கு விசிற சொல்லுறான். சாப்பிட்டா ஸ்ரீயாரு விசிறி விசிற குச்சேலருக்கு பாத பூஜை பண்ணி பழைய கதையெல்லாம் பேசிட்டு நம்மளாம் அப்படி படித்த போது இப்படி இருந்தோம், சாந்தி கேட்டுக்கிட்டு படித்தோமே, குரு அனுகிரகம் நமக்கு கிடைச்சதே, குரு அனுகிரகத்தினாலே நாம பூர்ணமா இருக்கோம். குருவோர் அனுகிரகான் பூர்ணா பிரசாந்தையே சகல ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய கிருஷ்ணனும் இப்ப சாந்தனா இருக்க, மகாதாரித்யத்தில் இருக்கக்கூடிய குசேலரும் இப்ப சாந்தமா தான் இருக்க. என்ன காரணம்னா ரெண்டு பேரும் அந்த குரு இந்த அனுகிரகத்தை வாங்கிடுவாங்க. குரு அனுகிரகம் இருந்தா போறாதா அப்படின்னு இதையே பேசிட்டு இருக்கார். எனக்காக அந்த குசேலர் அந்த அவதை எடுத்து கொடுக்கணும் போது வெக்கம் வந்து இதை போய் என்னன்னு கொடுக்கறது, ஆனால் ஒன்று கொடுக்க வேண்டாம், இல்லை ஆக்கிட்டே அவர்கிட்டயே கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் கண்ணன் மாத்திரம் மாமன் தெரிஞ்சு ஏதோ கொண்டு வந்திருக்கேன் எனக்காக அப்படின்னா இல்லை இல்லை கண்ணனே பார்த்து அதை எடுத்துட்டான் இவருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து அவனுக்கு இது எனக்கு ரொம்ப அத்தியந்த பிரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில் எடுத்துருக்கேன். இவர் வெக்கத்தில் தலைகுனிஞ்சு இருக்க குசேலா எனக்கு அவள் பிடிக்கும் தானே நீ கொண்டு வந்திருக்கேன், நான் வாசிக்கிற காலத்தில் எனக்கு அவள் ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியுமே, நான் இப்போ ஏதோ பெரியவன் ஆகிட்டாலே நினைக்காத, எனக்கு ஸ்நேகத்தோடு கூட எதை கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரம் புஷ்பம் பலம் தோணி யோமே பக்தியா பிரயச்சதீ சதகம் பக்தி பகிர்த்தம் அஸ்னாபி பிரயதாத்மனா. பிரீதியோடு கூட ஒரு புஷ்பம் சமர்ப்பிச்சா போதும், ஒரு பத்திரம் சமர்ப்பிச்சா, துளசி பத்திரம் சமர்ப்பிச்சா போதும், ஒரு பழத்தை சமர்ப்பிச்சா போதும், நான் ஏற்றுருக்கேன் அப்படின்னு அந்த அவலை எடுத்து வாயில் சாப்பிட. அடுத்து ரெண்டாவது பிடி அவளை எடுக்கிறது ஒரு குயின் பிரேட்டை சொல்லி கொடுத்துருந்தான். இந்த முதல் ஆகா முதல் ஒரு பிடி அவள் சாட்டியிருந்தியா இதுக்கே மொத்த ஐஸ்வரியத்தையும் கொடுத்துட்டேன்னுட்டான். ரெண்டாவது பிடி கொடுத்தா எங்கிட்டே காசு கிடையாது. அந்த மாதிரி அத்தனை ஐஸ்வரியத்தையும் கொடுத்தா குச்சேலை வீட்டில் கொட்டு கொட்டு கொட்டுறது ஐஸ்வர்யம், கூரையை பிடிச்சிட்டு கொடுக்கும் தெய்வம் அப்படிங்கிற அறிவு. இந்த இடத்துல கூரையை பிரிக்க வேண்டாம், எத்தனை பிஞ்சு கிடைக்கிறது அது, அதனால தானே கொட்டுறது மொத்தம். குச்சேலர் வந்து கிருஷ்ணனை சேவை தீபாத்த சந்தோஷத்தோடு கூட மறுபடியும் விடப்பெற்றுன்னு போற. இப்போ கூட வாயை திறந்து எதுவும் கேட்கணும்னு தோணலையாம் அவருக்கு, கிருஷ்ணன்கிட்ட போய் கேட்கறதா போச்செல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன். எத்தனை ஆனந்தம், எப்படி நம்மளை பாதிக்கிறான் கிருஷ்ணன் அப்படின்னு நினச்சி சந்தோஷமா போற. அதை கேட்டால் என்ன பதில் சொல்லலாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனா இந்த இடத்துக்கு போனான்னா வாத்திய கோஷம் வரவேற்கிறதா குச்சேலர். வாத்திய பிடிக்கணும் வாத்திய கோஷத்தோடு கூட முன்னாடி சாப்பிட்டா ஸ்ரீ மாதிரி ஒரு இருக்கார், நீ யாருமா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கே என்ன மறந்துட்டேன் அப்படிங்கிற பார்த்தா பத்தி நான் என்னமோ நினைச்சேன். கண்ணன் மாளிகைக்கே எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க, எனக்கு பாட்டு பாட தெரியாது. கண்ணன் மாளிகைக்கே மறுபடி வந்தேனோ கண்கட்டு இல்லை இதுவோ திருப்பி இந்த இடத்துக்கே வந்துட்டேனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த கிருஷ்ணனோட பக்தனாக கிருஷ்ணனோட சகாவாகவே நான் இருக்கணும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனசினாலே கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறேன். இப்படியாக திருவாளன் பிராட்டியமாக சகல பக்தர்களுக்கும் சகல விதமான அனுகிரகமும் பண்ணிட்டு இருந்தார். வைதிகனுடைய புத்திரர்களை வீட்டி கொடுத்தா அப்படின்னு ஒரு சரித்திரம், அது அநேக சரித்திரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில். திருவாளன் பிராட்டியமாக இருந்து சகல லோகத்துக்கும் க்ஷேமத்தை பண்ணிட்டு இருந்தார். ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவருக்கு அழகாக பகவத்கீதை உபதேசம் பண்ணி ஞானத்தை எல்லாம் கொடுத்தார். பரீட்சித்து மகாராஜருக்கு மனசாந்தியை கொடுத்தார். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணம் பக்தி மாத்திரமே இதில் சிரேஷ்டமாக இருந்து மற்றதெல்லாம் பக்திக்கு அங்கமாக அப்படிங்கிறத காமிக்கிறது. என்னதான் வித்தியை அப்படின்னு இருந்தாலும் அனுஷ்டானம் அப்படின்னு இருந்தாலும் ஆச்சாரம் அப்படின்னு இருந்தாலும் தபஸ் அப்படின்னு இருந்தாலும் அதில் பக்தி தான் முக்கியம். நிஜ கர்மாதி பக்திகிட்டம் குறியாத்து பிரீத்தெய்வ காரிகா அப்படிங்கிற ஆள் வந்தார். நீ சந்தியாவனம் பண்ணும்போது கூட பக்தியோட பண்ணும், பக்தினா பிரீத்தினா பிரீத்தியோட பண்ணணும். ஐயோ இதுவும் நாளைக்கு கொஞ்சம் ஒழிச்சுடணும் அப்படின்னு இல்லையா, பிரீத்தியோட பண்ணாங்கன்னா அது பகவானுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிற, அதான் பகவத் பிரீத்தி இஷ்டம் பண்ணணும்னா நம்மளும் அதில் பிரீத்தியோட பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு உத்தமான தர்மத்தை காமிக்கிறோங்கிறதுக்காக இந்த புராணம் வந்திருக்கு அப்படின்னா, மற்ற புராணங்கள்ல எல்லாம் காட்டும் இது சிரேஷ்டமா இருக்கு. ஏன்னா அதை பிரதானமா எடுத்துக்கொண்டு அப்படின்னா, அதனால நிம்மகானாம் யசா கங்கா தேவானாம் அச்சுதோ யசா வைஷ்ணவானாம் யசா சம்புகும் புராணானாம் யம் ததா அப்படின்றார். நதிகளுக்குள்ளே கங்கை சிரேஷ்டமான மாதிரி, தேவர்களுக்குள்ளே பகவான் சிரேஷ்டமாக இருக்கிற மாதிரி, விஷ்ணு பக்தர்களுக்குள்ளே பரமசிவன் சிரேஷ்டராக இருக்கிற மாதிரி, இங்கே புராணங்களுக்குள்ளே பாகவதம் சிரேஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்றார். எயிதம் சுனியாநித்யம் யாமக்ஷணம் அடன்யதீஹி ஸ்ரத்தாவான் யோனி சுனியாத்து புனாதி ஆஸ்வாத மேவசகா. யார் இதை படிக்கிறாங்க முன்னாடி, யார் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறாரோ அவர் தன்னைத்தானே சுத்தமாக்கிக்கிறார். ஆத்மசுத்தி அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரதானமான பலன். மற்றபடி சகல க்ஷேமங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத சந்தேகம். ஏன்னா கிருஷ்ணனை ஆராதனம் பண்றவாருக்கு ஆனுஷங்கமான பலன்கள் எல்லாம் வரும். குடும்பத்தில் சௌக்கியம்னா சௌக்கியம் வரும், தேக சௌக்கியம்னா தேக சௌக்கியம் வரும், இன்னும் என்னென்ன ஓயம் எல்லாம் வரும். இது எல்லாம் இருந்தும் மனசில் சாந்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. மொத்தமும் இருந்துட்டோம், ஏழு எடுக்க மாளிகையிலும் இருந்துட்டோம், மனசில் சாந்தி இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, ஒருத்த கொத்த சண்டை போட்டு இருக்கானா என்ன பிரயோஜனம். அதனால சாந்தி தான் பரமப்பிரதானம் அப்படிங்கிற அப்படின்னால அந்த சாந்தியும் கொடுத்து கூட ஆனுஷங்கமான மற்ற எல்லா பலன்களையும் கொடுக்கும். கலிமல சம்பதிகாவனோ கிலேசோ ஹரி விதரத்தடீயே தீக்ஷம் இக புனர் பகவான் அசேஷமூர்த்தி பரிபட்டிதோனுபதம் சவ பிரசங்கீ. கலிதோஷத்தை போக்கணும் அப்படிங்கிறதான முக்கியம். கலிகாலம் காலம் கட்டி கிடக்குது, காலம் கட்டி கிடைச்சு அந்தந்த எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு நம்மளை ஈர்க்கிறதுக்கு. அத்தனை விஷயங்கள்லேருந்தும் நம்மளை மாற்றி பகவத் சிந்தையை நமக்கு கொடுக்கறதுக்கு பாகவதம் தவிர வேறு எதுவும் இந்த அளவு உபயோகப்படாது அப்படிங்கிறது கலியை ஜெயிக்கணும. நாம் இல்லாட்டாவது காலம் கட்டி கிடக்குது, காலம் கட்டி கிடக்குது, நீ சொல்லிட்டு என்ன பிரயோஜனம். அந்த காலத்தை நீ எப்படி ஜெயிக்கிற அப்படிங்கிறதான முக்கியம். அதனால் அதுக்கு இந்த பகவதம் உபயோகப்படும் சிரேஷ்டமாக அப்படிங்கிறார். கஸ்மையேன விபாஷிதோயமதுலோ ஞான பிரதீப புரா தத்ரூபேண ஜனாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபினா யோகேந்திராய ததாத்மநேதபகவத்ராதாய காருண்யதா தத்சுத்தம் விமலம் விசோகமமிருதம் சத்யம் பரம் தீமஹி. பகவான் பகவான் பரமானுகிரகத்தோடு கூட இந்த பாகவதத்தை பிரவர்த்தனம் பண்ணுறார். லோகத்தில் ஜனங்களுக்கு க்ஷேமம் பண்ணுங்கிறதுக்காக முதல்ல பிரம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்க, பிரம்மா நாரதருக்கு சொல்லிக் கொடுக்க, நாரதர் வியாசருக்கு சொல்லிக் கொடுக்க, வியாசர் சுகருக்கு சொல்லிக் கொடுக்க, சுகர் பரீட்சைக்கு சொல்ல, அதை வந்து சூத பௌராணிக நான் மகரிஷிகளுக்கு சொல்ல, அது நமக்கு வியாசர் மூலமாக திருப்பி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயம் சாதாரணமான ஆச்சாரியர் கிடையாது. ஒருத்தர் ஒருத்தரும் லோகத்தில் தர்ம பிரவர்த்தனத்துக்காகவே வந்திருக்கிற அவதாரம் பண்ணியிருக்கிற மகா ஆச்சாரியர். அப்படி பகவானுடைய ஒரு சுரூபமே ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, யோகீந்திராய நமஸ்தத்வை சுகாணி பிரம்மரூபிணே சம்சார சர்வதஷ்டனியோ விஷ்ணுராதமூச்சதி. ஆனானப்பட்ட பரிசுக்கும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் பகவான். அவனுக்கு மோட்சத்தை பகவான் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தவர் நம்ம சுகாச்சாரியர் அப்படிங்கிறதாக அவருக்கு நமஸ்காரம். நாமசங்கீர்த்தனம் எஸ் சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணா சம்னமாமி ஹரிம் பரம் அப்படின்னு பகவானுடைய நாமசீர்த்தன பிரபாவத்தினாலேயே சகலையும் உஜ்ஜீவிக்கிறான் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட உத்தமமான புராண குறித்தும் சிரேஷ்டமான புராணமான பாகவதத்தை நாம் சொல்வதற்கும் நாம் கேட்பதற்கும் அதுவும் தேவப்பெருமாள் சன்னதியில் கண்ணனாக இருந்திருந்து கருவிலுமே நின்றிருந்து காக்கின்ற தேவப்பெருமாள் சன்னதியில் இந்த வைபவம் நடக்கிறதுக்கு நமக்கு பரம பாக்யம். பகவானுடைய அனுகிரகம் நமக்கு மொத்த பேருக்கும் மேலும் மேலும் வரும். ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டவர்கள், இத்தன்னாளாக வந்திருந்து கேட்டவர்கள், கேட்க முடியாமல் யார் இருக்காளோ அவர்கள், ஏதோ அடுத்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு யார் இருக்காளோ அவர்கள், கேட்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் மொத்தமே இருக்கும். நம்ம கருகிரிமே நின்றும் காக்கின்ற பகவான் வரராஜ பெருமானுடைய பரம அனுகிரகத்தினாலே என்ன வரம் தரணும் அப்படின்னு கேட்கிறார்கள். என்ன வரம் தர என்ற நம்ம ஸ்ரீகிரி திருமார் அவருடைய அனுகிரகத்தினாலே அவருடைய குடும்பங்களும் அவர்களுடைய பரிவாரங்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணவர்களுக்கு விசேஷமான பலமும் அவளுடைய குடும்பத்தில் சகல விதமான சௌக்கியங்களும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரித்து உபயுக்தமான தனதானிய சமிருத்திகளும் மேலும் மேலும் அவ வம்சத்திலே அவளுடைய பிதாக்களை போல பிதாமகர்களைப் போல உத்தமமான ஆச்சாரிய பக்தியும் அதுக்கு அதுக்கேற்றதான ஒரு சம்பத்தும் என்ன பகவான் அனுகிரகத்தினாலே வரணும் அப்படிங்கிறத அடைய பிரார்த்திச்சுக்கிறேன். ோபிரமணேபியுமஸ்யம் லோக்கமஸ்தாசிநோவன் கவிதாச்சிகிம்ஹாய கல்யாணகுணசாரிணே ஸ்ரீமே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நம. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த.